శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాన్ సదా హృది జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వదివ్యానాం భయగ్రీవముపాస్మరే రామానుజతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంభుజయుగ్మరుగ్మవ్యామోహదస్తరితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చదయేకసింధోః రామానుజస్సు చరణౌ శరణం ప్రపద్యే యత్పదాంభోరుహధ్యానవిధ్వస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామి తమ్. చాంటింగ్ ఇంకా 43rd ஆரம்பிக்கணுமா? 43rd இல்ல 43rd தானா? சரி, పితాసి లోకస్య చరాచరస్య త్వమస్య పూజ్యస్య గురుర్గరీయాన్ ఇంత వరకు కొంచెం కష్టం పిలిచి చూడ్రన్ నత్వత్సమహ అరిపోదు అని పిలిచినన్ను లోకత్రయేప్యప్రతిమ ప్రభావ తస్మాత్ ప్రణమ్య ప్రణిధాయ కాయం ప్రసాదయే త్వామహమీషమీడ్యం ఈడ్యం త్వామహం ఈషమీడ్యం ఈషమీడ్యం పితేవ పుత్రస్య సఖేవ సఖ్యుః ప్రియ ప్రియార్యాగ్రహసి దేవ సోఢుం ప్రియ ప్రియార్హసి దేవ సోఢుం అదృష్ట పూర్వం హృషితోస్మి దృష్ట్వా భయేన చ ప్రవ్యతితం మనో మే తదేవ మే దర్శయ దేవరూపం ప్రసీద దేవేశ జగన్నివాస కిరీటినం గదినం చక్రహస్తం ఇచ్చామి త్వాం ద్రష్టుమహం తథైవ తేనైవ రూపేణ చతుర్భుజేన సహస్రబాహో భవ విశ్వమూర్తే శ్రీ భగవానువాచ శ్రీ భగవానువాచ மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம். ரூபம் பரம் தர்ஷிதம் ஆத்மயோகாத். தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம். யன்மே த்வதன்யேன த்ருஷ்டபூர்வம். ந வேத யஜ்ஞாத்யயனைர்ந தானைஹ. ஏவம் ரூபஶ்சக்ய அஹம் நிலோகே. த்ருஷ்டும் த்வதன்யேன குரு ப்ரவீர. மாதே வ்யதா மாச விமூட பாவோ. திருஷ்ட்வா ரூபம் கோரமீத்ருங் மமேதம். ஈத்ருங் மமேதம் ததேவமே ரூபமிதம் ப்ரபஷ்ய. சஞ்சய உவாச. இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா. ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயஃ. ஆஸ்வாசயாமாஸ பீதமேனம். பூத்வா புன சௌம்ய வபுர் மஹாத்மா. அர்ஜுன உவாச. த்ருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம். தவ சௌம்யம் ஜனார்தன. இதானீம் அஸ்மி சம்வ்ருத்தஃ. சசேதா ப்ரக்ருதிம் கதஃ. ஸ்ரீ பகவானுவாச. சுதுர்தர்ஷமிதம் ரூபம். திருஷ்டவானசி யன்மம. தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய. நித்யம் தர்ஷன காங்க்ஷிணஃ. நாஹம் வேதைர்ந தபஸா. நதானேன ந சேத்யயா. நதானேன ந சேத்யயா. இல்லாட்டி நதானே நன சேஜயா மூணு நாள் வருவாங்க. அதனால் நதானே நன சேஜயா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா அஹமேவம் விதோ ஞாதும் த்ரஷ்டும் ச த்வேன ப்ரவேஷ்டும் ச பரந்தப மத்கர்ம கிருண்மத் பரமோ மத்பக்த சங்க வர்ஜிதஹ நிர்வைர சர்வ பூதேஷு யஸ்ய மாமேதி பாண்டவ பன்னெண்டாவது அத்தியாயமானது பதினொன்னோட பக்தி யோகமானது பூர்த்தியா இருக்கு. இருந்தாலும் பன்னெண்டுல அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது, அதை வச்சு ஆரம்பிக்கிறான். பக்திக்கு அல்லது தியானத்துக்கு லட்சியமா உன்ன வச்சுட்டு இருக்கவாளுக்கும் பக்திக்கு அல்லது தியானத்துக்கு தன்னுடைய பிரத்யேகாத்மாவிய வச்சுட்டு இருக்கவாளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறான். யார் அதுல சிரேஷ்டான்னு கேக்குறான், யோகவித்தமாகனு. அவன் கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, யாரு இதுல வசந்தவான்னு கேட்கல. ஏன்னா பகவான் மேலே சொல்லியாச்சு, என்ன யார் தியானம் பண்றாலோ, யார் தியானத்துக்கு என்ன லட்சியமா வச்சுட்டு இருக்காளோ அவ தான் சிரேஷ்டான்னு சொல்லியாச்சு. இதனால என்ன கேக்குறா அப்படின்னு சொன்னா, யாருக்கு அந்த பலன் சீக்கிரம் கிடைக்கும், அதாவது அவனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா, கேள்வி வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இது எப்படி எடுத்துக்கணும் சொன்னா, குரு கிட்ட போச்சே நம்ம வந்து டைரக்டா கேள்விகள் கேட்கக்கூடாதுன்றது சம்பிரதாயம். கேன் யூ டெல் மீ திஸ் இந்த காலத்துல கேட்கறாங்க, கேட்கக்கூடாது. கேட்கச்சு பரிபிரஷ்னே சேவையான்னு இருக்க, பரிபிரஷ்னு சுத்தி வளைச்சு கேட்கறது. அதனால அவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம், மறுபடியும் இதை ஒன்றும் ஒரு ப்ரொசஸ் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டுக்கு, எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னாலும் தப்பு, ஏன்னா அவ்வளோதான் கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கார். அதனால ஏதோ ஒரு டவுட்டு கேட்கறது, அதை வியாஜமா வச்சு திருப்பி வந்து சொல்லலாமேன்ற விதத்தில் கேட்குறான். ஏன்னா பகவானை தியானம் பண்ணுறதுன்றது வேற பர்பஸ், சொந்த தன்னுடைய ஆத்மாவை தியானம் பண்ணுறது அதையே லட்சியமாக வச்சுக்கிறதுன்றது வேற பர்பஸ் கண்டிப்பாக. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. எது சீக்கிரத்தில் பலன் கொடுக்கும்னு கேட்டால் கூட ரெண்டு வேற வேற லட்சியமாக இருக்கிறதுனால கோல் ஆக்குறதுனாலே அந்த கேள்வி ரொம்ப பொருத்தமாக இருக்காது. இதனால என்ன தாப்பரியன்னு கேட்டால் அவனுக்கு இன்னொருத்தர் கேட்கற போல ஒரு ஆசை இருந்திருக்கலாம். அதனால இந்த மாதிரி கேள்வி கேட்குறான். அதுக்கு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, என்ன தியானம் பண்ணுறவா தான் நிச்சயமாக வந்து சொந்தவா, இருந்தாலும் பிரத்யேகாத்மாவை தியானம் பண்ணுறவாலும் என்னை அடைவார்கள், அவளும் இன்டெரக்டாக என்னை அடைவான்னு சொல்கிறார். பகவானை தியானம் பண்ணி பக்தி யோகம் பண்ணுறவாளுக்கு டைரெக்டாகவே என்ட்ரி, பிரத்யேகாத்மா பண்ணுறவாளுக்கும் என்னன்னு கேட்டால் அவளும் பின்னாடி பகவான் அடையிறதுக்கு யோகியத்தை உடையவர்கள்னு ஒரு தீர்மானமானது. ஆனால் சொல்கிறார், பிரத்யேகாத்மாவை தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது 13வது அத்தியாயத்தை தொடர போகிறது. நமக்கு எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐன்ற ஒரு எண்ணம் இருக்கு, அந்த ஐக்கு ஐயை பிரேக் பண்ணோம்னா அந்த ஐக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியாது. நான் சொல்றேன் தவிர அந்த நான் நம்ம பார்த்ததில்லை. அது ஒரு உணர்வு, அது ஒரு ஃபீலிங் தான், அது ஒரு கான்சியஸ்னஸ். அந்த நானுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கேட்டு நமக்கு தெரியல. நம்ம நினைச்சிருக்கோம் சரீரத்தில் இருக்கிறதுனால நான் சொல்லி அந்த சரீரத்தை தொட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப என்னைக்குமே நமக்கு இந்த சரீரத்தை காட்டிலும் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் நம்மன்ட்டு நமக்கு தெரிய போட்டதில்லை. அது ரொம்ப கஷ்டம். அது சாஸ்திரம் சொல்றது, யோகமோ எல்லா சாஸ்திரமும் சொல்றது ஆத்மா வேற சரீரம் வேறன்னு. ஆனா 1000 வாட்டி சொன்னா கூட, நிச்சயமா சொல்றவாளுக்கு கூட என்னதான் இருந்தாலும் சரீரம் வேற, இது நான் இல்லைன்ற எண்ணமானது ஒரு ஈஸியாக வராது. அதனால சரீரத்துக்குள்ள இருந்துட்டு நான் என்னையே தியானம் பண்றேன், ஆத்மாவை தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா எல்லாருக்குமே பகவான் ஒருத்தர் இருக்கார், என்ன காட்டிலும் அவர் வேற, என்ன காட்டிலும் அவர் சக்திமான், இந்த லோகத்தை படைச்சவர், இந்த லோகத்தை ரட்சிப்பவர்ன்ற எண்ணமானது எல்லாருக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட பரபிரமும் நம்ம இந்திரியங்களுக்கு புலப்படாதுதான். ஆனா அந்த பிரம்மம் என்ன பண்றதுன்னு கேட்டா, ஒரு சௌலபியத்தினால ஒரு சௌசியத்தினால அவதாரம் பண்றது, அப்புறம் கோவில் எல்லாம் வந்து இருந்துட்டு இருக்க, அர்ச்சனாமூர்த்தியில் இருந்துட்டு இருக்க. அப்ப நமக்கு அவனை தியானம் பண்ணுன்னு சொன்னா அப்ப ஒரு உருவம் கிடைக்கிறது. தியானம்னாலே இந்த சூன்யா மெடிடேஷன்லாம் எப்படி பண்றா தெரியல எனக்கு, அதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒண்ணுமே நினைக்காதீங்கன்னு சொல்லுமே எஸ்கே நினைக்காம இருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தா நினைக்க முடியும். மனசுக்கு கொடி மாதிரி மனசு, அதுக்கு ஒரு பற்று வேணும். ஆவிக்கு ஒரு பற்று கம்மின்னு சொல்லிச்சு, அதுக்கு ஒரு பற்று வேணும் அதுக்கு. அப்போ ஒரு லட்சியம் இல்லாம தியானம் பண்ண முடியாது. அப்போ ஒரு நமக்கு ஒரு ஒரு ஆகாரம் தேவையா இருக்கு, அது அர்ச்சனாமூர்த்தியா இருக்கலாம், இல்ல நம்பவே நம்ம கற்பனையில கிருஷ்ணன் இருந்திருப்பான், ராமன் இருந்திருப்பான் நினைச்சிருந்த கட்சி, அது ஒரு தியானத்துக்கு லட்சியமா இருக்கு. அந்த மாதிரி தியானம் பண்ணு, அதுதான் வந்து ஈஸின்னு சொல்ற. அதுக்கு எப்படி ஒண்ணு அபியாசம் பண்ணலாம் சொல்லியிருந்தார். சொன்னா மறுபடியும் என்ன பண்ற, 11 வரைக்கும் பார்த்தோம். 11 சொல்லச்சு அட்லீஸ்ட் என்ன பண்ணு கேட்டா, இப்போ கர்ம பலத்தை தியாகம் பண்ணிட்டு கர்மாவை பண்ணினார். எதுக்கு அப்படி சொன்னார்னா, இப்ப 4 ஸ்டெப், கர்மயோகம் பண்ணி ஆத்மசுத்தி அடைஞ்சி, ஞான யோகம் பண்ணி ஆத்ம சாட்சாத்காரம் அடைஞ்சி, அதுக்கப்புறமா பிரம்மத்தை தியானம் பண்றது, இதுதான் வழி. இப்ப மேலேந்து பார்க்கச்சு பிரம்மத்தை தியானம் பண்றதுன்னு சொன்னா கஷ்டமா இருக்கு, முடியலையா? ஏன்னா பக்தி வேணும் அதுக்கு. நமக்கு நம்மளை பத்தி நினைக்கிறது இந்த வகையில் பார்த்தா ஈஸி. என்னன்னா நமக்கு எப்படி நம்மளை பார்த்தா எண்ணம், வாட் இஸ் நெட் பார்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு க்ஷணமாவது நம்மளை விட்டுட்டு நம்ம பிரம்மத்தை நினைக்கிறோம்னா அது ரொம்ப கஷ்டம். நம்மள ஒரு கை பிடிச்சுட்டே வேணா நம்ம நினைக்கலாம், ஒழிய நம்மளை விட்டுட்டு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். பக்தி இல்லாம அது வராது. பக்தி வந்துருதுன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப தெரிய போறது இல்ல. அப்ப என்ன பண்ணுறாரு, அப்ப கிரேடேஷன் கொடுக்குறாரு. பக்தி அப்படி பக்தி இல்லையா, அப்ப ஆத்மாவிலேயே ஊன்றி இருக்கிறது பெட்டர், அவாவ ஆத்மால. அப்ப அவாவ ஆத்மால ஊன்றி இருக்கிறதுக்கும் கஷ்டமா இருந்தா ஆத்மாவை பத்தி ஞானத்தை வச்சுக்கிறது பெட்டர். அதுவும் இல்லையா, கர்மாவை பண்றதே பெட்டர். அதுல அந்த மாதிரி பட்சத்துல, ஏன்னா கண்டிப்பா வந்து மேல இருக்கிறதா வசதி, கீழே இருக்கிறது இன்னைக்கு வசதி ஆகாது. ஆனா பண்ண முடியாத வாளுக்கு என்ன சொல்லணும்னா, நீ பரவாயில்ல இந்த கோர்ஸே படி, இதுதான் உனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன அர்த்தம்னா, உனக்கு இது பெஸ்டே தவிர பெஸ்ட் ஆஃப் கோர்ஸஸ் இது கிடையாது. உன்னால இப்ப சத்திக்கும் அதை படிக்க முடியாது. அதனால என்ன பண்ண, முதல்ல இதை படி, இதுதான் உனக்கு தகுந்தது, இதை படிச்சு மேல இதுக்கு வா, இதுக்கு வா, அப்புறம் அந்த கோர்ஸுக்கு போன ரீதியில சொல்றார். ஸ்ரேயோகி 12 ஸ்லோகம், ஸ்ரேயோகி அதான் ஆரம்பிக்கணும், 12th. ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்மபல தியாக தியாகாத் சாந்தி அனந்தரம். ஸ்ரேயா அப்படின்னா பெட்டர். எது ஸ்ரேயா, ஞானம் அபியாசாத், பகவானை கொண்டு நம்ம அந்த தொடர்ந்து பக்தி செலுத்துறதுக்கு பதிலா ஆத்ம ஞானமே சிறந்ததுன்ற. அச்சா, அப்ப ஆத்ம ஞானத்தை காட்டிலும் இது ஞானம் சிறந்தது, ஆத்ம ஞானத்தை காட்டிலும் தியானம் சிறந்தது. அந்த தியானத்தை காட்டிலும் சிறந்தும் கேட்டா கர்ம பல தியாக, ஏன்னா அது நல்ல முடியும். நம்மளால ஒரு ஒரு காரியம் கூட பண்ணாம இருக்கவே முடியாது இல்லையா. என்ன சொல்ற மூணாம் அத்தியாயத்துல, நஹி சக்கியம், முடியாது, யாராலையுமே எப்பவுமே ஒரு காரியத்தை பண்ணாம என்னால இருக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு காரியத்தை எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். நஹி கஷ்டி க்ஷணமபி ஜாத திஷ்ட கர்ம கிருத்து காரியத்தை ஹெவச கர்ம சர்வ கிருத்திய குணைகின்னு மூணாவது அத்தியாயத்துல சொன்ன 5th ஸ்லோகத்துல, நம்ம ஒருத்தராலையுமே ஒரு க்ஷணம் கூட முடிச்சுருக்க நேரத்துல ஏதோ ஒன்று கைய கால அசைக்காம இருக்க முடியாது, ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருப்போம். அப்ப அப்படி இருக்கச்சு அவா அவா அவ என்ன பண்ணு கேட்டா, அப்ப அந்த கையும் காலையும் பிரயுக்தமா ஒரு ஒரு கர்மால பிரயோகம் பண்ணி அந்த கர்மாபலமா வரக்கூடிய பலத்தை தியாகம் பண்றது பகவானுக்கு, அதுதான் சிறந்ததுன்னு ரீதியில சொல்ற. அத்தியர்த்த பிரீத்தி விரகிதாத்து கர்கஷ ரூபாத்து ஸ்மிருத்தி அபாசாத் ஸ்மிருத்தி அபியாசாத்து அத்தியர்த்த பிரீத்தி விரகிதாத்து. நமக்கும் பக்தி இருக்கு, நம்ம எல்லாம் சொல்ல முடியாது, ஆனா அந்த பக்தி உடனே காணாம போயிடுறது. ஒரு க்ஷணம் வருது, இங்க போய் பெருமாள் காட்டுறோம் பெருமாள் காட்டுறோம்னு சொல்றா, உடனே ஓடி வரும் டிவியில பாக்குறோம், அடுத்த க்ஷணம் வேற ஏதாவது காரியம் வந்தா விட்டு போயிடும், அங்கேயே இருக்கோம் இருக்கிறது இல்லையே. அப்ப ஒரு க்ஷணம் ஏதோ ஒரு பக்தி இருக்கு, ஆனா அது அத்தியர்த்த பீத்தி விரகித்த ஆசை இல்லாததுனால கட்டஸ்வரூபா அது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறதுனால ஸ்மிருதி அபியாசாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்மிருதி ஒரு தியானத்துக்கு முடியாததுனால அக்ஷரயாசாத்மிய அனுசந்தான பூர்வகம் ததா பரோட்ச ஞானம் தத்து ததா பரோட்ச ஞானம் ஏவ ஆத்மஹிதத்வே விசிஷ்யதே. அப்படி பகவானால பக்தி செலுத்த முடியாட்டி அவாவா தங்களுடைய பிரத்யேகாத்மாவை அந்த ஞானத்துல ஊன்றி இருக்கிறது பெட்டருங்கிற. இப்ப ஆத்ம அபரோக்ஷ ஞானாதபி அனிஷ்பன்ன ரூபாது அதுவும் கிடைக்காத பட்சத்துல தது உபாய பூத்த ஆத்ம தியானமேவ ஆத்மஹிதத்வே விசிஷ்யதே. அப்படி அதுல ஸ்டெபிலைஸ் ஆகாத வரைக்கும் அந்த ஆத்மாவை குறிச்சு தியானம் பண்ணிந்தது. அதுவும் தத் தியானாதபி அனிஷ்பன்ன ரூபாது அந்த தியானத்தையும் பண்ண முடியாதப்போ தது உபாயம் பூத்தம் பலத்தியாகேன அனுஷ்டிதம் கர்மையே விசிஷ்யதே. அந்த ஞான யோகத்துக்கு ஒரு படியா இருக்கக்கூடிய கர்மயோகம் இருக்கு இல்லையா, அந்த கர்மயோகத்தை அந்த பலத்தை தியாகம் பண்ணி பண்ணுன்னு சொல்றார். அனபிசம்ஹித பலாத்து அனுஷ்டிதாத்து கர்மணஹா அனந்தரம் ஏவ நிரஸ்த பாபத்தையா மனசக சாந்தி பவிஷதி. என்ன ஆகும் கேட்டா அந்த மாதிரி பலன் மேல ஆசை இல்லாம கர்மாவை பண்ணிட்டே இருக்குச்சு மனசுல ஒரு சாந்தியானது ஏற்படுறது. சாந்தியை மனசி ஆத்ம தியானம் சம்பத்ததே. இப்ப ரிவர்ஸ்ல வர அப்ப மனசு சாந்தி அடைஞ்ச உடனே அப்ப ஜீவாத்மாவை குறித்து தியானம் பண்றதுக்கு கூடுறது. அப்படி தியானாத்து ஞானம் ஞானாச்ச ததா அபரோக்ஷியம் ததா அபரோக்ஷியாத்து பராபக்தி. அப்படி மனசு சுத்தமானது சுத்தமான மனசுனால பிரத்யேகாத்ம தியானமானது சித்திக்கிறது. அந்த தியானத்தினுடைய பலனா பிரத்யேகாத்ம சாட்சாத்காரம் ஏற்படுறது. அந்த பிரத்யேகாத்ம சாட்சாத்காரம் ஏற்பட்ட உடனே பக்தி யோகத்துக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிடைக்கிறதுன்னு சொல்லி வர அசாந்த மனசு நிஷ்டா பிராப்தையே அந்தர்கத ஆத்ம எவ்வளவோ பேருக்கு மன உபாதை இருந்துட்டே இருக்கு. நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கா அந்த காலத்துல நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. அது வெஸ்ட்ல ரொம்ப அதிகம். 10 பேர்ல நிச்சயமா ஒருத்தனுக்கு மனவியாதி இருக்கும். அது எப்ப ஆவி போயிருக்கும் சொல்லவே முடியாது. பார்த்தா நார்மலா இருந்துட்டு இருப்பா. அது மாதிரி எல்லாருக்கும் என்ன டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ்னால. அப்ப அசாந்த மனசக நிஷ்டா பிராப்தியே. அந்த சாந்தி இல்லாத மனதுக்கு அந்த நிஷ்டை கிடைக்காது. அதனால அந்தர்கத ஆத்ம ஞான அனவிசம்ஹித பல கர்ம நிஷ்டா ஏவ சேசி இத்யர்த்தஹ. அதனால பலத்தை விட்டுட்டு கர்ம பலத்தை தியாகம் பண்ணி கர்மா பண்றதே பெட்டர். அதுக்கடுத்து அனபிசம்ஹித பல கர்ம நிஷ்டசிய உபாதேயான் குணானாக. அப்படி என்னென்ன குணங்கள் வேணும் இப்ப அப்படி கர்மா மேல பலன் மேல ஆசை இல்லாம கர்மா பண்றதுக்கு என்னென்ன குணங்கள் வேணும் சொன்னா 13 சொல்றார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரா கர்ணஹா ஏவச்ச நிர்மமோ நிரங்காரஹா சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்டா சததம் யோகி யதாத்மா திட நிச்சய மையர்ப்பித மனோபுத்தி யோ மத்பக்தா சமே பிரியா. அத்வேஷ்டா துவேஷமே இருக்கக்கூடாது. துவேஷம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ஆத்துலையும் சரி வெள்ளையும் சரி சம்பிரதாயத்துக்குள்ளேயும் சரி சம்பிரதாயத்து வெள்ளையும் சரி இன்னமும் சில பேர் எப்படி இருந்துட்டு இருக்கா அது தப்பு அதை கண்டிக்கிறோம் அதை கண்டிக்கிறோம்னு. யாரும் எதையும் கண்டிக்க வேண்டாம். அவாவா வழியில் எடுத்துட்டு போட்டோம். நம்ம அவா மேல விழாம இருக்கலாம் அவ நம்ம மேல மேல ஒதுங்கி போறது பெட்டர்னு தோன்றது. அதனால அத்வேஷ்டா சர்வபூதானாம் அனைத்து ஜீவராசிகளிடத்திலையும் துவேஷம் இல்லாமல் இருக்கிறது. மைத்ரஹான்னு சொன்னா நட்போட இருக்கிறது. கருணஹான கருணையோட இருக்கிறது. நிர்மமஹா அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது. நிர்மமஹான்னு சொன்னா மமக்காரம் இல்லாமல் இருக்கிறது. அயம் நிஜ பரோவேதி கணனா லகுஜேதசாம்னு ஒரு சுபாஷிதம் இருக்கு. இவன் என்னை சேர்ந்தவன் இவன் என்னை சேராதவன் என்னை சேர்ந்தவனா இருக்கிறதுனால இவனுக்கு நல்லா பண்ணுவேன் அவனுக்கு நான் பண்ண மாட்டேன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதான் நிர்மமஹா நிரங்காரஹா சமதுக்க சுகா க்ஷமி. சுகமோ துக்கமோ சமமா இருக்கிறது பொறுமையோடு இருக்கிறது. சந்துஷ்டா இப்ப கீழே எல்லாருக்கும் அவரே பாஷ்யக்காரரே அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அத்வேஷ்டா சர்வபூதானாம் என்னது விதித் விதித் வித் விஷதாம் அபபுருபதாம் அப்படி சர்வேஷாம் பூதானாம் அத்வேஷ்டா. வெறுமை ஐ எம் குட் டு யூ அஸ் லாங் அஸ் யுவர் குட் டு மீன்ற அர்த்தம் இல்லை. ஐ வில் பி குட் டு யூ ஈவன் இஃப் யூ நாட் குட் டு மீ. அதுதான் அந்த அத்வேஷ்டாக்கு ரியல் அர்த்தம். அதோ சொல்றாருங்க வித் விஷதாம் அபபுருபதாம் அப்படி சர்வேஷாம் பூதானாம் அத்வேஷ்டா. அதுக்கு ஒரு கதை சொல்வா. கங்கையில ஒரு சன்னியாசி வந்து தீர்த்தமலை போனார். தீர்த்தமலை போச்சு ஒரு பூரானோ இல்ல தேலோ ஒண்ணு ஜலத்துல மாட்டின்றது, அதை எடுத்து என்ன பண்ற வெளில கரையில போடுறதுக்காக தூக்கி இது பண்ற. அந்த ஜந்து என்ன பண்றது, அவர் ஒரு கொட்டிட்டு திரும்பி ஜலத்திலே போயிடுது, திரும்பியும் எடுக்கிறார், திரும்பியும் போடுறார், இதே பண்ணிட்டு இருக்கார். பக்கத்துல ஒருத்தன் பாக்குறான், என்னடா இவருக்கு என்ன மனசுக்கு கலங்கி போயிட்டா, புத்தி சுவாதீனம் இல்லையா, ஏன் சுவாமி அதுதான் நம்ம கழிச்சுட்டு இருக்கே, அது இன்னமும் நம்ம விடுறது இல்ல, ஏன் அதுக்கு ஒத்தாத்த ரெண்டு பேர் கேட்டப்ப அந்த தன்னியார் சொன்னார், கடிக்கிறது அது சுபாவம், உதவுறது என்னோட சுபாவம், அதுவும் அது சுபாவத்தை விடாது, நானும் என் சுபாவத்தை விட மாட்டேன். அப்ப யாருக்கு ஒத்தாச பண்ணணும்னா, நமக்கு நல்லது பண்ணனா கூட அவளுக்கு ஒத்தாச பண்ணணும், அவன் மேல் நம்ம தேசத்தை பார்க்க கூடாதுன்றதுக்காக சொல்றார். மது அபராத அனுகுணம் ஈஸ்வர பிரேதானி ஏதானி பூதானி திசந்தி அப்பகுருவந்தி இது அனுசந்தானஹா. இந்த மாதிரி பாவம் வந்துட்டு வச்சுக்கோ, ஆத்திலேயே அமைந்த நிலவும். என்ன சொல்றாருன்னா, இது எனக்கு என் கர்மானுகுணம் தான் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை ஆத்துல இருக்க மனுஷன் அதை சொல்றான், இது என்ன சொல்றோம், இது வந்து வாச்சிருக்குன்னு சொல்லிச்சு, இது எல்லாமே நமக்கு கர்மானுகுணமா தான் வந்திருக்கு. நம்ம கர்மா இருக்கிறதுனால பகவான் என்ன பண்றாரு, இப்படி ஒரு இப்படி ஒரு விதம் நமக்கு அமைச்சிருக்காரு ஜென்மால, அதனால இதை விட சண்டை போட்டோ இருக்கும் பிரயோஜனம் இல்லை, இதை பொறுத்துட்டு போறதா நமக்கு ஒரு பெட்டர் அப்படின்ற ரீதியில. மது அபராத அனுகுணம் ஈஸ்வர பிரேதானி ஏதானி பூதானி மியூச்சுவல் தான், நம்ம நம்மளையும் சகிச்சுட்டு இருக்கா அவ, அதாவது இந்த லோகமானது நம்மள தகிச்சுட்டு இருக்கு, நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் நான் பொறுத்துன்னு போயிட்டுக்கா, அப்பப்போ டைலாக் பேசிட்டு இருக்கோம், நம்மள அந்த லோகம் பொறுத்துட்டு இருக்கு, அதை என்னைக்கா நம்ம உணரணும். நம்ம பொறுத்துட்டு பொறுத்துன்றது ரொம்ப கம்மி தான், நம்மள அந்த லோகம் பொறுத்துட்டு இருக்கு, அம்மா வாட்டும் அப்பா வாட்டும் ஆம்பியா ஹஸ்பண்ட் பசங்க எல்லாரும் நம்மளை பொறுத்துட்டு இருக்கா, நம்ம ஒரு நிமிஷம் உணரணும் ஆத்துல, எல்லாரும் உணர்ந்தான் வச்சுக்கோங்கோ. அப்ப என்ன பண்றது, அவ்வளவுதான். அதான் குணம் நாடி குற்றமும் நாடி, திருவள்ளுவர் சொல்லாத விஷயமே இல்லை. ஆத்துல இருக்கிறவாளுக்கு நம்ம என்ன வேணா, சரி ஏதோ இருக்காளர் இருந்துட்டு போற நல்லதை எடுத்துட்டு போவோம் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு வச்சுக்கோ. ஏன்னா இன்னைக்கு இது ரொம்ப தேவையா இருக்கு. கல்யாணம்னு ஒன்று பண்ணுறா, செலவு பண்ணி பண்ணால் ஒரு மாதம் ஒரு வருஷம் டைம் லிமிட்டே இல்லை, உடனே எனக்கு செட் ஆகலை அப்படின்றா. அப்போ அந்த காலத்தில் எல்லாம் வேடிக்கைன்னா வயசான வேலை பார்த்தா வச்சுக்கோ, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், 90 வயசு 85 வயசு இருக்கும், ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பா, ஆனால் என்றைக்குமே அவளுக்குள்ள அந்த எண்ணம் வந்தது கிடையாது. இன்றைக்கும் இருக்கா அந்த மனுஷன், அந்த காலத்து மனுஷன் இருக்கா, ரெண்டு பேரும் வெச்சிக்கிறது மியூச்சுவலாக, ஆனால் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் அந்த அந்த அந்த காலத்து பந்தமானது. ஆனால் இந்த காலத்தில் யாருக்கும் பொறுமை இல்லை, கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிற, அது என்ன ஒரு வாரத்திலே ஒரு மாதத்துலேயே தெரியக்கூடிய விஷயம் தெரியல, கம்பேட்டபிலிட்டி இல்லைங்கிற. அதனால் இதனால் என்னன்னு கேட்டால், நம்மளுடைய கர்மா அனுசரித்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே, சித்தாட்டோ அச்சித்தாட்டோ எல்லாமே கர்மா அனுசரித்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள். தேசு திவிஷத்து அப்பகுருவத்து சர்வபூதேஷு மைத்ரீம் மதியம் குருவன்னு மைத்ரஹா. அப்படி நம்ம மேலே துவேஷத்தை காட்டினாலும் அவாகிட்ட ஒரு அன்பு செலுத்துறது தான் மைத்ரஹா. தேசு ஏவ துக்கிதேஷு கருணாம் குருவன் கருணஹா. அவைகள் கஷ்டப்படச்சு, அவைகள்கிட்ட நம்ம கருணையோடு நடந்துக்கிறது தான் ரியல் உண்மையான ஒரு கருணை. நிர்மமஹா தேகேந்திரியேஷு தத் சம்பந்திச நிர்மமஹா. இப்போ என்ன எனக்கு சம்பந்தப்பட்டவா, அதனால நான் ஒத்தாசை பண்றேன், எனக்கு சம்பந்தப்படாதவான்ற எண்ண மனது இருக்கக்கூடாது. நிரகங்காரா தேகாத்ம அபிமான ரஹிதா, தேகமே ஆத்மான்னு நினைச்சிருக்காம இருக்கிறது. ததையேவ சமதுக்க சுகா, அப்பதான் சுகதுக்கங்கள் சமமா இருக்க முடியும். சுகதுக்க ஆகமையோகோ சாங்கல்பிகையோகோ ஹர்ஷ உத்வேக ரஹிதா க்ஷமி. அதான் எப்ப நமக்கு சுகதுக்கங்கள்ல வந்து சமத்துவம் வரும்னா, தேகமே நான் நினைச்சிருந்து இந்த தேகத்துக்கு அனுகூலமா இருந்தா சுகம், தேகத்துக்கு பிரதிகூலமா இருந்தா துக்கம் நினைச்சிட்டு இருக்கோம். சுக துக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் டிஃபைன் பண்றோம், வேற டிஃபைன் பண்ணல, நம்மளா சிலது, அதாவது சரீரகதமா சிலதுலாம் இருக்கு. இப்போ திடீர்னு ரொம்ப வெயில் அடிக்கிறது கண்டிப்பா துக்கம் தான் எல்லாருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா சில சமயம் பாருங்கோ, சில பேர்லாம் பார்க்கச்சு சாப்பிடச்சே கஷ்டமான வசுவை சாப்பிட்றான், கொதிக்க கொதிக்க சாப்பிட்றது, காரமாக சாப்பிட்றது, இதெல்லாம் துக்கம் தானே. இருந்தாலும் அந்த துக்கத்தை அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை, அவளுக்கு அந்த சுகம் தெரியுது, ஏன்னா அப்படி ஒரு பழக்கமாக இருந்தது. அது ஏன்னா இந்த இந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது. அப்போ சரீரத்துக்கு இந்த சுகதுக்கங்கள்லாம் சரீரத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சரீரத்துக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லைன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டதுன்னா, அப்போ சுகதுக்கத்தில் நமக்கு ஒரு சமத்துவமானது கிடைச்சிடுறது. க்ஷமி அப்படின்னா கஷ்ட பிரபவையோகோ அவர்ஜனியோகோ அவர்ஜனியோகோ அப்படி தயோகோ விகார ரகிதா. முதல்லையும் சொன்னார் அர்ஜுனன் கிட்ட, என்ன சொன்னார்னா, இந்த யுத்தம் பண்ணச்சே சில துக்கங்கள்லாம் ஏற்படும், சில சுகங்கள் ஏற்படும், அப்ப அதெல்லாம் பொறுத்துக்கும், ஏன்னா யுத்தமானது நடக்கணும். அந்த மாதிரி அவர்ஜனியான தவிர்க்க முடியாத விஷயங்கள்ல பொறுத்துண்டு போடுறதுதான் க்ஷமா. சந்துஷ்டா எதிர்ச்சோ உபனத்தேன ஏனக்கேனாப்பி தேக தாரண திரவியன சந்துஷ்டா. ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா உடனே கொண்டாட்டம், அப்படி இருக்கக்கூடாது. தேகத்தை தரிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது போறோம். அதான் அந்த காலத்துல உஞ்சவிருத்தி பண்ணிட்டு இருந்த ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போவா, அந்த பாத்திரம் பூர்த்தி ஆச்சுன்னா போறோம். இன்னைக்கு பெருமாள் ஆராதனைக்கு, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, இன்னைக்கு ஜீவன ஆச்சு, அவ்வளவுதான் சந்துஷ்டா. சததம் யோகி சததம் பிரகிருதி வியுக்த ஆத்ம அனுசந்தான பரஹ, எப்பயும் பிரகிருத்தியை காட்டிலும் வேற கூடிய ஆத்மாவை அனுசந்தானம் பண்றது. யதாத்மா நியமித மனோவிருத்தி, மனசை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. திருட நிஷ்டையா அத்தியாத்மா, அது இந்த தியா இருக்கு அது இது மாத்துக்கணும். அது அத்தியாத்ம சாஸ்திர உதித்தேஷு அத்தேஷு திருட நிச்சயா. அத்தியாத்ம சாஸ்திரம் சொன்னா வேதாந்த சாஸ்திரங்கள்ல அவைகள்லாம் சொல்லப்பட்ட அர்த்தங்கள்ல ஒரு திருட விசுவாசம் இருக்கிறது. மையர்ப்பித மனோபுத்தி பகவான் வாசுதேவ ஏவ அனபிசம்ஹித பலேன அனுஷ்டித்தேன கர்மனா ஆராத்யதே. இந்த பண்ணக்கூடிய எல்லா கர்மாவினாலும் பகவான் வாசுதேவனே ஆராத்யன், அவனே ஆராதிக்கப்படுபவன்ற ஒரு திடமான எண்ணம். ஆராதிதச்ச மம ஆத்மா அபரோக்ஷம் சாதிஷதி இது மையர்ப்பித மனோபுத்தி. அப்படி ஆராதிக்கப்பட்ட எம்பெருமான் பிரீத்தி அடைஞ்சு ஆத்ம சாட்சா ஏற்படுறதுக்கு அவன் ஒத்தாசம் பண்ணுவான். ஏவம் பூத்தா மத்பக்தா, இப்படிப்பட்ட பக்தன் ஏவம் பூத்தேன கர்மயோகேன மாம் பஜமானஹா, இப்படிப்பட்ட கர்மயோகத்தினால என்ன அவன் பஜிக்கும் போது யஹ சஹமே பிரியா, அவன் எனக்கு பிரியமானவனா ஆகின்றான். 15வது பத்தியம் யஸ்மான் நோத்விஜதே லோகஹ லோகாத் நோத்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைஹி முக்தஹ யஹ சசமே பிரியஹ. இன்னொரு ஒரு டைமென்ஷன்ல இது எக்ஸ்பிளைன் பண்றார். யஸ்மாத் ந உத்விஜதே லோகஹ, லோகம் அவனை கண்டு வெறுக்காது, அவன் லோகத்தை வெறுக்க மாட்டான், ஏன்னா எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை. அப்படி அப்படிப்பட்டவன் யார் என்னமோ எக்ஸசைஸ் ஜாய் கிடையாது, கோபம் கிடையாது, பயம் கிடையாது, எல்லாம் சொல்லப்படுற ஒவ்வொன்றா. எஸ்மாத்து கர்மனிஷ்டாத்து, எவனிடமிருந்து பஞ்சமி பக்தி அது அந்த கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்கணும், புருஷாத்து அவனிடமிருந்து நிமித்த பூதாத்து லோகா ந உத்விஜதே, அவன் வந்து லோகத்துக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த மாட்டான், லோகமானது அவனிடம் பயப்படாது. யஹ லோக உத்வேககரம் கர்ம கிஞ்சி தப்பி நான் கரோதி இத்தியர்த்தா, லோகத்தை பயமுறுத்துறதுக்காக எந்த காரியம் அவன் பண்ண மாட்டான். லோகாச்ச நிமித்த பூதாத்து யஹ உத்விஜதே, அப்ப லோகத்தை கண்டு எவனும் பயப்பட மாட்டான். பேயரே எனக்கு யாவரும் அழுவர், எனக்கு என்ன சம்பந்தம் லோகத்தோட, பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரேன், யானுமோர் பேயரேன்னு இந்த லோகத்தை பார்த்தா விசித்திரமா இருக்கு, லோகத்துக்கு என்ன பார்த்தா விசித்திரமா இருக்குன்னு ஒதுங்கி போயிடுவா அவள் தான். அவளால எந்த விதமான ஒரு ட்ரபுளும் கிடையாது. எம் உத்திஷ்ட சர்வ லோகா ந உத்வேககரம் கர்ம கருத்து, எவனை குறிச்சு மொத்த லோகமும் என்ன பண்றதுன்னு கேட்டா அவனால அந்த கர்மாவை பண்ண முடியாது. சர்வ அவிரோதித்த நிச்சயாது, ஏன்னா யாருமே விரோதம் கிடையாது. நமக்கு நாஸ்திக மதங்களா இருந்தா கூட பௌத்த ஜெயின கதைகள்ல நிறைய அஹிம்சா பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, எடுத்துக்கலாம். இந்த அங்குலி மாளிகாவா ஒருத்தர் தான், அங்குலி மாளிகாவா மொத்த பேர் இருக்கு, அங்குலி மாளிகான்னு நினைக்கிறேன். காட்டுல ஒரு கிராதகன் இருந்தான், அவன் போட வரவாங்க விரல்லாம் வெட்டி வெட்டி மாலையா போட்டுப்பான். அந்த வழியா புத்தர் போச்சு, புத்தர் தைரியமா போறார், ஏன்னா புத்தரை பார்த்து அவன் ஒன்றும் பண்ணல, அவனால் ஒன்றும் பண்ண முடியல, புத்தருக்கு ஒன்றும் அவன் தீங்கு இழைக்க முடியல, ஏன்னா இவர் அந்த அளவுக்கு ஒரு அஹிம்சையில ஊன்றி இருந்ததுனால. அப்படி இருக்கவரை பார்த்தா தீங்கு பண்றவனுக்கும் இன்னொருத்தரை பார்த்து தீங்கு பண்ற எண்ணமானது வராது, ஏன்னா அவருக்கு அந்த எண்ணம் இல்லையே முதல்ல. அதனால அதுக்கு இன்னொரு கதையும் இருக்கு. விவேகானந்தர் ஒரு வாட்டி அவர் இருக்கார், அவரோட சரித்திரத்தில் எழுதியிருக்கார். காட்டில் போயிட்டு வச்சு ஒரு பெரிய குரங்கு, இவர் ஏதோ சற்று குரங்கு கோபமாக பார்த்துருக்கார், கோபமாக பார்த்தோன்னா குரங்கு இவர் பார்த்து திருப்பி கோபமாக பார்த்து சீன்றதுக்காக வந்திருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சார், எதுக்கு நம்மக்கிட்ட அந்த குரங்கு கோபப்படணும்னா, அப்போ தனக்குள்ள இருந்த மனசில் இருந்த அந்த கிளேசம் இருந்திருக்கு. உடனே ஒரு நிமிஷம் அதை நீக்கிட்டு ஒரு சாந்த உணர்வை ஏற்படுத்தியிருந்து அந்த குரங்கை பார்த்தப்ப அந்த குரங்கு வந்த வழியை பார்த்துன்னு போயிருந்தான். அப்ப அந்த சாந்தின்றது மனசுல நிறைஞ்சி இருந்ததுன்னா, அப்ப இவாளாலையும் லோகத்துக்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது, லோகத்தினாலையும் இவாளுக்கு எந்த தீங்கும் கிடையாது. அதேவ கஞ்சன பிரதிஹர்ஷேன கஞ்சன பிரதி அமர்ஷேன கஞ்சன பிரதி பயேன கஞ்சன பிரதி உத்வேகன முக்தஹா. அதனால ஒருத்தரை பார்த்தா சந்தோஷம், ஒருத்தரை பார்த்தா ஒரு கோபம், ஒருத்தரை பார்த்தா பயம், ஒருத்தரை பார்த்தா எரிச்சல்ன்ற ரீதியில அவ இருக்க மாட்டான். ஏவம் பூதஹா யஹ சஹாபி மே பிரியஹா, அவனும் எனக்கு பிரியமானவன். அதனால சொன்னவன் பிரியன். அவனுக்கு அடுத்த ஸ்டேஜ், இவனும் எனக்கு பிரியமானவன். அடுத்து அனபேக்ஷா சுச்சிஹி தக்ஷ உதாசீனஹ கதவியதஹ சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தஹ சமே பிரியஹ. அடுத்து சில தன்மைகள்லாம் சொல்றார். அனபேக்ஷா, எது எதிர்பார்க்காதவன். எதை எதிர்பார்க்காதவன்? ஆத்ம வெத்திரிக்கே கிருஷ்ணே வஸ்துனி அனபேக்ஷா. ஆத்மாவத்தார வேற கூடிய எந்த வஸ்து மேலே அவனுக்கு ஆசை இல்லை. இல்லை சிலம் கிமநலம் பவேதநலம் மௌதரம் பாதிக்கும் தேசம்னு சொன்ன மாதிரி என்ன கிடைச்சா போறாதுன்னா போறோம். ஆத்மா இந்த பத்தி பட்டச்சரம் கச்சரம் மானத்தை காப்பாத்துக்கிறது துணி வயல் நின்றுட்டு ஒரு சாதம் போறமே ரீதியில் அவ இருப்பா. சுச்சிஹி டா சுச்சிஹின்னு கேட்டா சாஸ்திர விஹித திரவிய வர்ஜித காயகன்னு போட்டுட்டு, சாஸ்திரம் சொன்ன வழியில சம்பாதிச்ச திரவியத்தை கொண்டு சரீரத்தை வளர்க்கணும். ரொம்ப கஷ்டமான காரியம் இந்த காலத்துல. நம்ம எல்லாருமே அசுசிஹி தான் இந்த ரீதியில பார்க்கச்சு. நமக்கு வரக்கூடிய பணத்துக்கெல்லாம் சோர்ஸ் பார்த்தோம்னா தெரியல, நமக்கு தர்மமா வரதான் தெரியல, நம்ம பண்ற சமைக்கிற விதமும் தர்மமானு தெரியல, பகவானுக்கு பண்ற விதமும் தர்மமானு தெரியல. அப்படி பார்க்கச்சு நம்ம உடம்ப வளர்த்துருக்கோம்னு சொன்னா அது வந்து சுச்சியான வழியிலான்னு தெரியல. தக்ஷா சாஸ்திரிய கிரியா உபாதான சமர்த்தா, தக்ஷகான்னு சொன்னா அந்யத்ர உதாசீனா, அதாவது சாஸ்திரம் சொன்ன கர்மாவை பண்றதுல எக்ஸ்பர்ட். நிறைய பேருக்கு நிறைய விஷயத்துல எக்ஸ்பர்டீஸ் இருக்கு, ஆனா ரைட் ஏரியாவான்னு கேட்டா இல்ல. அப்படி சாஸ்திரம் சொன்ன வழியில ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும். மிச்ச இடங்கள்ல உதாசீனா, அதுல ஒண்ணு பட்டுக்காம இருக்கிறது. கதவியதா சாஸ்திரிய கிரியா நிர்வத்த அவர்ஜனீய சீதோஷ்ண ரூப ஸ்பர்ஷாதி துக்கேஷு யதாரஹிதா. சாஸ்திரிய காரியத்தை ஒரு காரியம் எடுத்துட்டாச்சு, அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிச்ச உடனே அதை பண்ணச்சு என்னென்ன துக்கம் ஏற்படுறதோ அவர்ஜனீய துக்கம், எது ஏற்பட்டாலும் அது சகிச்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு தீர்த்த யாத்திரைக்கு போறோம் வச்சுக்கோ, இன்னைக்கு ரொம்ப சபிஸ்டிகேட்டடா போயிட்டு இருக்கோம், ஒன்றும் நம்ம குறவே இல்லை. எங்க போனாலும் அந்த மாத்திரை எதோலாம் கொடுக்குறான் மாத்திரை. அதுவும் யாரோ ஒருத்தர் அமர்நாத் இங்கே போயிட்டு இருந்தா சொன்னா கையில ஒரு மாத்திரை எடுத்துட்டே போடணும், ஏதாவது ஒண்ணு அதை போட்டுக்கிறது ஆக்சிஜன் போடணும். ஆனா இந்த காலத்துல ஒரு ஊர் விட்டு ஊர் போனாலும் ஏகப்பட்ட ஒரு கஷேத்ராடனம் போகணும்னா எவ்வளவு துக்குன்றது வந்து நம்ம பேர் பண்ணிக்கணும். படுத்துக்கிறதுக்கு இடம் கிடைக்காம இருக்கல, சாப்பாடு கிடைக்காம எவ்வளவோ இருக்கு, ஆனா என்ன லட்சியம்னு கேட்டா அந்த ஊருக்கு போயிட்டு வருது. அந்த மாதிரி சாஸ்திரிய சாஸ்திரம் சொன்ன காரியங்களை எடுத்துக்கச்சு என்ன சுக துக்கம் வந்தாலும் அதை கொடுத்துட்டு போறது. சர்வாரம்ப பரித்தியாகின்னு போட்டுட்டார். சர்வாரம்ப பரித்தியாகன்னு சொன்னா எதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கணும் அதெல்லாம் விட்டுடுறதுன்னு மொட்டையா அர்த்தமா இருக்கு. அது அப்படி இல்லை, சாஸ்திரிய வெத்திரிக்க சர்வ கர்மாரம்ப பரித்தியாகி, இந்த ஞானம் ஏற்பட்ட அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஞானம் ஏற்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவோ காரியங்கள் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா ஒன்ஸ் இந்த சாஸ்திரத்து ருச்சி வந்து இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுக்கிறோமா, அப்ப எந்தெந்த சாஸ்திர விருத்தமா இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் விட்டுடுறது. எல்லாத்தையும் விட்டுட்டு சாஸ்திரோக்தமான காரியங்களை மட்டும் பிரவர்த்தியை ஏற்படுத்திக்கிறது. யஹ ஏவம் பூதா மத் பக்தா சமே பிரியா, அவனும் எனக்கு பிரியமானவன். அப்புறம் பதினேழுல யோன ஹிஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாஷித பரித்யாகி பக்திமான் யஹ சமே பிரியா. யோன ஹிஷ்யதி, எது மனுஷியானாம் ஹர்ஷநிமித்தம் பிரியஜாதம் தத்ராப்ய யஹ கர்மயோகி ந ஹிஷ்யதி. பொதுவாக மனுஷாளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய நிமித்தங்கள் இருக்கு. ஒரு எல்லாருக்குமே எவ்வளவு பணம் இருந்தாலும் கூட ஒரு 1000 ரூபாய் வந்தா ஒரு ஒரு அதாவது ஒரு திருப்தி ஏற்படுறது, சந்தோஷம் ஏற்படுறது, திருப்தி இல்ல சந்தோஷம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அடையாதவன். எது ச அப்ரியம் தத்து பிராப்திய யோன திவேஷ்டி, எது பிடிக்காத வஸ்து. மற்ற குழந்தைகள்லாம் பாக்குறோம், கீரை பண்ணிருக்கோம் வச்சுக்கோ, கீரையை போட்டவொடனே மூஞ்சி சின்னதா போயிடுறது, எனக்கு இது வேண்டாம். இல்ல ஏதோ காய பண்ணி போடுறோம், உருளைக்கிழங்கு போட டெய்லி சந்தோஷம் தான் முகத்துல எப்பயும். ஆனா இப்ப கீரை பண்ணி போட்டா அது எங்களுக்கு மூஞ்சி ஆட்டோமேட்டிக்கா சுருங்கி போயிடுறது, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தோம். அப்ப அது மாதிரி நமக்கு பிடிக்காத விஷயம் வந்துருச்சுன்னா உடனே தேசிக்காம இருக்கிறது. எச்ச மனுஷியானாம் சோக நிமித்தம் பாரியா புத்திர வித்த க்ஷயாதிகம் தத் பிராப்தி அசோச்சதி, அதாவது மனுஷாளுக்கு இவா மூலமா தான் நமக்கு பொதுவா பாரியான்னு சொன்னா புருஷன் வச்சுக்கலாம், அதுல புத்திரன்னா புத்திரியும் உண்டு, வித்தம்னா சொத்து. இதுல இதுல ஏற்படக்கூடிய ஒரு க்ஷயம்னா இப்போ ஆத்துல சில பேர் உடம்பு இல்லாமல் போகலாம், இல்ல வந்து வெளியூர் வெளிதேசம் போகலாம், இப்படி ஏகப்பட்ட பிரிவுக்கு எல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சோகம்லாம் இருக்கணும், அதெல்லாம் கொண்டு சோகிக்காம இருக்கிறது. ததாவிதம் அப்ராப்தம் சே ந காங்க்ஷதி, அப்படியே கிடைக்காததை பத்தி விரும்புறது இல்லை, எனக்கு இது இல்லை அதனால அதை பத்தி ஆசைப்படுறது அதுவும் இல்லை. எச்ச மனுஷியானாம் ஹர்ஷ நிமித்த பாரியா வித்தாதி அது அப்பிராப்தம் சன காங்கதி வித்தியர்த்தா. அதான் மனுஷாளுக்கு சுகம் கூடக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, பக்தாத்த பக்கத்து நம்ம நிறைய விஷயங்கள் இல்லைன்னு தோன்றது. அப்ப நம்ம மாத்துல இருந்து நல்லா இருக்குமேன்ற எண்ணம் வரக்கூடாது. அதான் அதை வச்சிருந்த கால அவளுடைய ஒரு கர்ம விசேஷம்தான், அவ பண்ண புண்ணிய பாப புண்ணிய விசேஷத்தினால அவளுக்கு இது கிடைக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். சுபாசுப பரித்தியாகி பாபத்து புண்ணியத்தை அப்படி பந்த ஹேதுத்துவ அவிசேஷாத்து உபய பரித்தியாகி, சுபாசுப பரித்தியாகின்னு சொன்னா பாபத்தையும் புண்ணியத்தையும் பாபத்தை மாதிரி விட்டுடுறது. ஒரு புண்ணியத்தை புண்ணியம் சம்பாதிக்கிறோம்னு ஒரு காரியத்தை பண்றது கிடையாது, புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த காரியத்தை பண்றேன் அதையும் பண்றது கிடையாது, அப்படியே அதையும் விட்டுடுறது. ஏன்னா புண்ணியம் நமக்கு பந்தத்துக்கு ஹேத்து தான், என்கிட்ட பாபமே இல்லை அப்படி நான் திருப்பி புறப்படணும்னு கேட்டா புண்ணியம் தான் திருப்பி புறந்தா ஆகணும். ஏன்னா என்கேஷ் பண்ணாம போக முடியாது, நம்ம இங்கேருந்து புகைச்சி கையெல்லாம் உதவிட்டு போகணும், எதுவும் இல்லைன்னு செக்யூரிட்டி செக் எல்லாம் பண்றா பாருங்க ஆஃபீஸ்ல வெளில எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு போகணும். அது மாதிரி புண்ணியம் இருந்தாலும் அதையும் விட்டுட்டு தான் போகணும், இல்லை இல்லை எடுத்து போனால் யாரும் எடுத்துக்க மாட்டோம், அப்படியே செலவழிச்சு வரணும் போய் திருப்பியும். ஆனால் செலவழிக்க வேண்டிய இடத்துல மாட்டின்னு இருக்கோம், திருப்பி பாப்பத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அதனால அதையும் பண்ணக்கூடாது. யஹா ஏவம் பூதா பக்திமான் சுமே பிரியா, அவனும் எனக்கு பிரியமானவன். சமஷத்ரௌச்ச மித்ரேச்ச ததா மானாபமானயோகோ சீதோஷ சுகதுக்கேஷு சமஹா சங்க விவர்ஜிதா துல்லிய நிந்தாஸ்திர் மௌனி சந்திஷ்டோ ஏன கேனச்சித் அனிகேதா ஸ்திரமதி பக்திமான் மே பிரியோ நரஹா. இன்னொரு ஒரு அர்த்தம் கொடுக்குற சமஹா சத்ருவச்ச மித்ரேச்ச, சத்ருவோ மித்திரனும் ரெண்டு பேரிடத்துலையும் சமமா இருக்கிறது. ததாச்ச மான அபமான யோகோ, மானமோ அவமானமோ ரெண்டுத்துலையும் அதாவது கொண்டாடினா ஒரே சந்தோஷம், இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஒரே துக்கம், ரெண்டும் கிடையாது. அதான் பராசரப்பட்டர் போன்ற மகான்கள் சரித்திரத்தில் என்ன என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், நம்ம காடுபட யாராவது நம்மளை திட்டினா நாலு சினரியோ இருக்கு, காதுபட திட்டா நம்மளை, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்புக்கு அவள் வந்து காதுபட சொல்கிறான், இப்போ வந்திருக்கானே இவன் தான் அந்த கவிதை பண்ணான்னு சொல்கிறான். அப்போ நம்ம அதை காது எந்த விதமான உணர்ச்சியை காட்டாமல் அதை கேட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம பாபமானது கழியிறது, நம்ம பாபமானது கழியிறது. நம்ம பண்ண தப்பை ஒருத்த சொல்லிச்சு நம்ம அதை எதுவும் உணர்ச்சியை காட்டாமல் கேட்டதால் நம்ம பாவம் கழியிறது. சரி தப்பே பண்ணல, எல்லாருக்கும் இப்போ என்னன்னா நான் தப்பு பண்ணாதது திட்டு வாங்கணும்னு சொல்கிறேன், அதுக்கு என்ன சமாதானம்னா தப்பு பண்ணாமல் திட்டினாம சொல்லுங்கோ, நம்ம பாவத்தை திட்டுறோம் வாங்கிக்கிறானோ அவனை பார்த்து பரிதாபம் பண்ணுமா, அடா பாவமே ஏன்டா உனக்கு நானே ஏகப்பட்ட பாவம் வச்சுருக்கேன் வாங்கிட்டு சரிப்போ யார் தடுக்கிறதுன்னு போயிட்டா இருக்கணுமா. அடுத்து புகையை வச்சு நம்ம இருக்கக்கூடாது, புகையிருந்துருக்கோம் வச்சுக்கோ, யாரோ புகையிறா அங்கே இருந்து நடந்துடணும் முதல்ல, நம்ம வந்து பேசுகிற கையை குறிப்பிட்டு சில வேற வேறு காரியம் இருக்குதுன்னு போயிடணுமா, ஏன்னா அதுவும் ஒரு பாப்பத்துக்கு எழுத்துவாயிருக்கு. அதனால் இந்த மாதிரி நினச்சிருந்தோம் வச்சுக்கோங்கோ. அப்போ இதெல்லாம் சைக்காலஜிக்கலி தீஸ் திங்ஸ் ஹெல்ப் அஸ் டு மெயின்டைன் இக்வானிமிட்டி, அதுக்காக அந்த விருத்தாந்தங்கள்லாம் இருக்குது. அத்வேஷா சர்வபூதானாம்னு பன்னெண்டாவது சொன்ன இதில் பதிமூணாவது சகத்தை சொன்னார், இத்தியாதினா சத்ரு மித்ராதிஷு துவேஷாது ரஹிதத்துவம் முக்தம், சத்ருவோ மித்திரனோ துவேஷம் இருக்கக்கூடாது. அத்த தேஷு சந்நிதேஷு அப்படி சமசித்தத்வம், அதாவது இங்கே எதுக்காக திருப்பி ரெப்படிஷன் மாதிரி இருந்தால் கூட என்ன அர்த்தம் கேட்டால், அவள் பக்கத்தில் வந்தால் கூட நம்ம வந்து நம்ம உணர்வை காட்டாமல் இருக்கிறது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தூரம் இருந்தால் கதை வேறு தான், கிட்டக்கு வந்தால் தான் நம்ம மாறிடுறோம், கிட்டக்கு வந்தால் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னு நமக்கு வந்து இதுவாகிடுது, கொதிச்சு போட்டோம். அவன் இங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஒரு கோபம் வந்துடும், இங்கே கல்யாணத்துக்கு போகிறோம் யாரோ வந்துடுறா இதனால சண்டை, நமக்கு ஒரு இது ஏற்படுறது, சல்லம் ஏற்படுறது. அப்படி பக்கத்தில் இருந்தாலும் அவளிடத்து நம்ம வந்து சமச்சித்தமாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறேன். ததஹாப்பி அதிரிக்தோ விசேஷ உச்சதே ஆத்மனி ஸ்திரமதித்வேன நிகேதனாதிசு அசக்தா இது அனிகேதா, நிகேதன்னா வீடு அதான் சாந்தி நிகேதன் அப்படின்னு சொல்கிறான், நிகேதன்னா அபோன்னு அர்த்தம், ஷீனிகேதன் அப்படின்னு வச்சுக்கிறா பாருங்க பேர். அப்போ அனிகேதகன்னா வீடு இல்லாமல் இருக்கணும்னா உடனே வெளில போயிருக்க வேண்டாம், வீடெல்லாம் விட்டுட்டு இந்த வீடு என்னோடது இல்லை அப்படின்ற எண்ணம், இது எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சது, இல்லை நாளைக்கு என் பிள்ளைக்கு கொடுக்க போகிறேன் என்னோட இந்த பாவத்தில் இருந்தோம் வச்சுக்கோங்கோ. அப்போ என்னோடதுன்றது இருக்கு, நமக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, இப்போ வீட்டை கட்டுறோம் வச்சுக்கோங்கோ. அப்புறம் நம்ம எங்கே இது நடந்தாலும் நம்மளுடைய இது இருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம, அதுவே நமக்கு ஒரு பெரிய பாரமாயிடுறது. சரி யாரோ அடுத்த வரால உபயோகப்படுத்தாலும் உபயோகப்படுத்தி போட்டுன்ற ஒரு எண்ணம் வரமாட்டேன்றது நமக்கு, நம்மது நம்மதுன்னு நினைக்கச்சு நம்ம என்ன ஆகுதுன்னா வி ஃபீல் லைக் இன்டர்வீனிங் இன் எவ்ரி மாடிஃபிகேஷன் தட் ஹேப்பன்ஸ் இன் தி ஹவுஸ் எல்லாத்தையும் நான் ஐ ஷுட் பி கன்சல்டன்ட் நினைச்சிட்டு இருக்கேன். எத்தனை நாளைக்கு அதுமே நமக்கு தெரியல. அப்ப அனிகேதகன்னு சொன்னா ஆத்மனி ஸ்திரமதித்வேன நிகேதனாதிசு அசக்தா அசக்தகன்னு சொன்னா ஈடுபாடு இருக்கிறது. தத்தகேவ மானாபமானாதிஷு அபி சமஹா அதனாலேயே மானமோ அவமானமோ அது சமமா இருக்கிறது. ஏ ஏவம் பூதா பக்திமான் சமயப்பிரியான்னு சொன்னார். அஸ்மாத் ஆத்மனிஷ்டாத் மத் பக்தியோக நிஷ்டஸ்ய சிரேஷ்டம் பிரதிபாதையன்னு எதோ உபக்ரமம் உபசம்ஹரதி. அல்ல இப்ப இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட இவனை காட்டிலும் பக்தியோக நிஷ்டா கூடியவன் தான் சிரேஷ்டன் அப்படிங்கறது ஆரம்பத்திலே சொன்னார். அதை கடைசி சொல்றது சொல்றார். ஏது தர்மாம் தர்மியாமிருத்தம் இதம் யதோக்தம் பரிவாசதே ஸ்ரத்ததானயா மத்பரமா பக்தாஹ தே அதீவமே பிரியாஹ. இவளை காட்டிலும் யார் என்னிடத்துல பக்தி செலுத்திட்டு பக்தி யோகத்தை பண்ணிட்டு இருக்காளோ என்னையே பரமா நினைச்சிட்டு இருக்காளோ அவள் தான் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டவான்னு சொல்றார். தர்மியம் ச அமிர்தம் இது தர்மா தர்மியாமிருத்தம் ஏது பிராப்திய சமம் பிராபகம் பக்தி யோகம் யதோக்தம் மையாவேஷ்ய மனோ ஏமாம் இத்தியாதினா உத்தேன பிரகாரேன உபாசத்தை தே பக்தாக அதிதராம் மே பிரியாக. பிராப்திய சமம் பிராபகம் பக்தி யோகம் யதோக்தம் பகவான் தான் அடையிறதுக்கு உண்டான இந்த பக்தியே என்னன்னு அவளுக்கு மீன்ஸாகவும் இருக்கு எண்டாகவும் இருக்கு. அதாவது மூன்று இது சொன்னார். ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி மோக்ஷார்த்தி சொன்னார். இந்த ஐஸ்வர்யார்த்திக்கும் கைவல்யார்த்திக்கும் பக்தின்றது உபாயமா இருக்கு. உபயம் இல்லை எண்டு இல்லை வெறும் வழி மட்டும்தான். ஆனா மோக்ஷார்த்திக்கு பக்தின்றது எண்டும் கூட. மோக்ஷத்துக்கு போய் என்ன பண்ண போறோம்னா அங்கேயும் பக்தி தான் பண்ணிட்டு இருக்க போறோம். என்ன பண்ணாங்க சுவாபாவிகமா இருக்கும் இங்க உபாயமா இருக்கும். அங்க போயாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது அவுட் ஃப்ளோயிங்கா இருந்துட்டு இருக்கும். அதான் போட்டாருங்க பிராப்தியசமம் பிராபகம் பக்தி யோகம் யதோக்தம். அப்படிப்பட்ட பக்தி யோகத்தை மை ஆவேஷ்ய மனஹா ஏமாம் என்னிடத்தில் மனதை செலுத்தி எவன் எவர்கள் என்னை அது பக்தி யோகத்தை செய்கின்றனரோ அவர்கள் தான் எனக்கு அத்தியந்த பிரியர்கள்னு சாதிச்சார். இதோட 12வது அத்தியாயம் முடிஞ்சிருத்து. 13வது அத்தியாயத்துல 13-18 என்ன சொல்லப்படுறாருன்னா இந்த 12 அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயங்களுடைய சொச்ச மிச்சம் சில இடத்துல கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்திருக்கலாம். அதை கிளாரிஃபை பண்ண போறார் இல்ல விட்டு போன விஷயங்களும் இங்க சொல்ல போறார். அதுல முக்கியமா இந்த 13 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சரீரம் வேற ஆத்மா வேறன்றத அண்ணா சொல்ல போறார். அந்த சந்தர்ப்பத்துல நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ற மதத்தை ஏன்னா இது வரைக்கும் பார்த்தோம் வச்சுக்கோங்க கீதையில பிலாசபிக்கல் டிஸ்கஷன் ரொம்ப கம்மி. எத்திக்கல் வேல்யூ சொன்னார் ரிலீஜியஸா தான் சொன்னார். பிலாசபிக்கலா 2வது அத்தியாயத்துல மாத்திரம்தான் ஆரம்பிச்சார். விசிஷ்டாத்வைதம் எப்படி அத்வைதத்தை காட்டிலும் வேறன்னு 2வது அத்தியாயத்துல மாத்திரம் பாஷ்யக்காரர் சொன்னார். சொல்லிட்டு மிச்ச இடங்கள்ல எங்கேயும் அதை பத்தி பேசவே இல்லை. வெறும பகவான் என்ன சொன்னார் எப்படி புரிஞ்சுக்கணும் இதுதான் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த 13வது அத்தியாயத்துல இங்க ஸ்கோப் இருக்கு திருப்பியும். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா 2வது ஸ்லோகத்துல மறுபடியும் எப்படி அத்வைதமானது பொருந்தாது விசிஷ்டாத்வைதம் தான் பொருந்தும்னு சொல்ல போறார். ஏன் அதை சொல்ல வேண்டுக்குன்னா சில பேருக்கு இந்த எண்ணம் இருக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற எண்ணம் இருக்கு. என்ன பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணுதான் நம்மளது அத்வைதம் தான் இப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அது பேர். ஏன்னா அது கேட்கறதுக்கு சுலபமா இருக்கு புரியற மாதிரி இருக்கு. அந்த நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லை. அதாவது நம்ம டிஃபரன்ஸ் ஒத்துன்றதே ஆகணும். ஆனா டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாம். அவாவா சம்பிரதாயத்துல கண்டிப்பா வைசிஷ்டம் இருக்கு. அது நம்மளுக்குள்ளேயே இருக்கலாம். வாழகலை தெங்கலை பாஞ்சராத்திரம் வைகாசன் வச்சிருந்தா கூட நிச்சயமா அவாவா சம்பிரதாயம் அவாவுக்கு வசதி தான். ஏன்னா அவாவா குருக்கள் மேல அவாவா கிட்ட ஒரு அபிமானம் ஜாஸ்தி இருக்கு. இருந்தாலும் நம்ம சம்பிரதாயம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வேலை தேசிக்கிறதுக்காக இல்ல நம்ம ஒழுங்கா தெரிஞ்சு நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணுவோம். அது பண்ணா போறோம் அவாவா சம்பிரதாயத்தை அவா ஃபாலோ பண்ணிட்டு நம்ம யாரும் தேசிக்க வேண்டாம். ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்ல இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் சொல்றது எப்பன்னு கேட்டா ஆனா தெரிஞ்சுனப்பறம் சொல்லணும். தெரிஞ்சுக்காமையே எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. அதனால பாஷ்யகர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல இந்த கட்டத்துல விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபிக்கிறார். எப்படி கீதா சாஸ்திரமானது விசிஷ்டாத்வைத ரீதியா அர்த்தம் பண்ணாதான் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படாதீங்க. அதுல இன்ட்ரடக்ஷன் சொல்லப்படுற பூர்வஸ்மின் ஷட்கே பரம பிராப்தியஸ்ய பரஸ்ய பிரம்மணஹ பகவதஹா வாசுதேவஸ்ய பிராப்தியுபாய பூத பக்தி ரூப பகவத் உபாசனா அங்கபூதம் பிராப்துகு பிரத்யேகாத்மனஹ யாத்தாத்ய தர்சனம் ஞானயோக கர்மயோக லக்ஷண நிஷ்டாத்வய சாத்தியம் உக்தம். முதல் ஆறு அத்தியாயங்கள்ல அடையக்கூடிய விஷயங்கள்லயே பரமாக்கக்கூடிய பகவானுடைய வாசுதேவன் இருக்காங்களே அவன் அடையறதுக்கு எது எது உபாயம் சொன்னா பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய ஆத்ம சாட்சாத்காரம் முதல் ஸ்டெப் என்னன்னா கர்மயோகம், அடுத்து ஞான யோகம், அடுத்து பக்தி யோகம். இந்த ஞான யோகத்தோட ரிசல்ட் என்ன கேட்டா ஆத்ம சாட்சாத்காரம். நம்மளை நம்ம நல்லா சாட்சாத்காரம் பண்ண பிறகு தான் பகவான் பத்தி தியானம் பண்ண முடியும். இப்ப இதுல இன்னொரு ஒரு ஸ்டெப் என்னன்னு கேட்டா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அல்லது ஞான யோகத்தை உள்ளடக்கிய கர்மயோகம் பண்ணச்சு அந்த கர்மயோகத்தின முடிவிலேயே ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுறது. அப்படின்னா கர்மயோகம் டைரக்டா பக்தி யோகம் அல்லது கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் வழி இப்படி இருக்கு. அதான் சொன்னார் பிரத்யேகாத்மனா யாதாத்ம தர்சனம் ஞானயோக கர்மயோக லட்சண நிஷ்டாத்வய சாத்தியம் முக்தம். கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி பக்தி யோகம் பண்ணலாம் அல்லது ஞான யோகத்தை உள்ளடக்கிய கர்மயோகம் பண்ணாலும் பக்தி யோகத்தை பண்ணலான்றது கூறப்பட்டது. மத்தியமேச்ச ஏழுல இருந்து பன்னெண்டுல பரமபிராப்திய பூத பகவத் தத்துவ யாதாத்மிய தன் மகாத்மிய ஞான அபூர்வ அபூர்வ ஏக ஐகாந்திக அத்தியந்திக பக்தி யோக நிஷ்டா பிரதிபாதிதா. அந்த பக்தி யோகத்தை ஏழுல இருந்து பன்னெண்டுல நல்லா பிரதிபாதனம் பண்ண அதிசய அதிசயித ஐஸ்வர்ய அபேக்ஷானாம் ஆத்ம கைவல்ய மாத்திர அபேக்ஷானாம் ச பக்தி யோக தத்தது அபேட்சித சாதனம் இது உத்தம். வெறும் மோட்சத்துக்கு போறவங்க மட்டும் இல்ல கைவல்யார்த்தி ஐஸ்வர்யார்த்தி இவாளுக்கும் பக்தி யோகமான உபாயமா இருக்குன்றது தெரிவிக்கப்பட்டது. இதானீம் இப்ப உபரிதர சக்கே இந்த ஆறு சக்கம்னா ஆறு இந்த பதிமூணுல இருந்து பதினெட்டுல பிரகிருதி புருஷ தத்சர்க்க ரூப பிரபஞ்ச ஈஸ்வர யாத்தாத்மிய கர்ம ஞான பக்தி ஸ்வரூப தருபாதான பிரகாராக சட்கத்வய உதிதா விசோத்தியந்தே. மூன்று மூன்று முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு சட்கம் பன்னெண்டு அத்தியாயத்துல கூறப்பட்ட அந்த பிரகிருதி புருஷ தத்சம்சர்க்க பிரகிருத்தினா இந்த அச்சேதன வஸ்து புருஷன்னா ஆத்மா தத் சம்சர்க்கன்னு சொன்னா அவங்களுடைய சேர்க்கை அதனால இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஈஸ்வர யாதாத்மிய அவ பிரபஞ்சத்தினுடைய ஆத்மாவனுடைய ஈஸ்வரனுடைய யசாவத்தான ஒரு ஞானம் கர்ம ஞான பக்தி ஸ்வரூப கர்ம கர்மத்தோட சொரூபம் என்ன ஞானத்தோட சொரூபம் என்ன பக்தியோட சொரூபம் என்ன தது உபாதான பிரகாராக அதுக்கு தேவையான பிரகாரங்கள் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணலான்றதுன்னா இப்ப இதை சொல்ல போற இதை கிளாரிஃபை பண்ண போற தத்ர தாவத்து அதுலயும் த்ரயோதசே தேகாத்மனோகோ சுரூபம். த்ரயோதசம்னா அது பதிமூணாவது அத்தியாயத்துல தேகாத்மனோகோன்னு சொன்னா தேகத்துக்கும் ஆத்மா இருக்கு இல்லையா ரெண்டும் வேற வேற தேகத்துடைய சுரூபம் என்ன ஆத்மாவோட சுரூபம் என்ன தேக யாத்தாத்மிய சோதனம் தேக வியுக்த ஆத்ம பிராப்தி பாய தேக யாத்தாத்மிய சோதனம்னா தேகம்ன்றது என்ன ஆக்சுவலா அப்படின்னு கேட்டா அது சொல்லப்படுற விழாவே சொல்லப்படுற தேக வியுக்த ஆத்ம பிராப்தி பாய தேகத்தை காட்டிலும் வேறாக்கக்கூடிய ஆத்மாவை அடைவதற்குண்டான வழி விவித்த ஆத்மஸ்வரூபக ஸ்வரூபக சம்சோதனம். இப்படி வெவ்வேறு விதமா இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கணும் பந்தத்துல இருக்குச்சு இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ண போற தேவன் மனுஷன் திரியக்குன்னு ஏகப்பட்ட பெயர் இருக்கு அது ததாவிதசிய ஆத்மனகாச்ச அஜித் சம்பந்த ஹேத்து என்ன காரணம் இப்போ எதனால ஆத்மாவானது அச்சத்தோட சேர்ந்து இருக்கணும் ததா விவேக அனுசந்தான பிரகாராச்ச உச்சதே. எப்படி இதை நம்ம பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது விவேகம் அப்படின்னாலே பிரித்து அறிதல் விவேகி அப்படின்னா நிறைய பேர் விவேகம் பேர் வச்சுக்கிறார் விவேகம் இருக்கோ இல்லையோ ஆனா விவேகம் பேர் இருக்கிறது ஈஸியா இருக்கு. விவேகம் என்ன அர்த்தம்னா பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது இது வேற இது வேறன்ற ஒரு ஞானம் இருக்கு அதான் விவேகி சொல்ல போறார். அப்ப முதல்ல ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ பகவான் வாச்ச இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரம் நித்யபிதீயதே ஏதத்யோ வீதிதம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞஹ இனி தத்விதஹ. பொதுவா க்ஷேத்ரம்னு சொன்னா ஒரு ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்போ விவசாயி இருக்கான்னு சொன்னால் விவசாயிக்கு விளை நிலம் இருக்கு அவங்ககிட்ட ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கர் நிலம் இருக்கு. இப்போ அந்த விவசாயி அந்த நிலத்தை கொண்டு நல்லா பயிர் பண்ணணும் நல்லா சாகுபடி பண்ணணும்னா முதல்ல நிலத்தை புரிஞ்சுக்கணும் இந்த நிலம் வந்து என்ன என்னமோ சொல்றா நஞ்சை சொல்றா புஞ்சை சொல்றா எவ்வளவோ சொல்றா என்ன இதில் விளையும் என்ன போட்டா விளையும் ஜலம் நிற்குமா நிற்காதா களி என்ன மண் என்ன கிராப் போட்டா இதில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவன் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஒருத்தன் விவசாயம் பண்ணுறான் வச்சுக்கோ அவன் நஷ்டத்தை தான் அடையும். அப்ப கஷேத்திரம்னு ஒண்ணு இருக்கு, கஷேத்ரஜ்ஞஹ அப்படின்னு சொன்னா அந்த கஷேத்திரத்தை அறிந்தவன் ஒருத்தன். அது மாதிரி பார்த்துச்சு, இந்த சரீரமானது கஷேத்திரம், இந்த கஷேத்திரத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஆத்மா உள்ள இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் கஷேத்ரஜ்ஞஹன்னு பெயர். இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவர்கள், அதாவது ஆத்மாவை அறிந்தவர்கள், இதை அறிந்தவர்கள்னு தாத்பரியமா இருக்கு. இதம் சரீரம் தேவஹா அகம், மனுஷஹா அகம், ஸ்தூலஹா அகம், கிருஷஹா அகம் இது ஆத்மனா போக்த்ரா சஹ சாமானாதிகரண்யேன பிரதியமானம் போக்துஹு ஆத்மனஹ அர்த்தாந்தரபூதம் தஸ்ய போகக்ஷேத்ரம் இது ஷரீர யாதாத்மியவித்பிஹி யாதாத்மியவித்பிஹி அபிதீயதே. பொதுவாக லோகத்தில் என்ன சொல்லணும்னா, நம்ம நான் மனுஷன், நான் பருமனாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், நான் நெட்டையா இருக்கேன், குட்டையா இருக்கேன்னு சொல்றதுனா தேகத்தை தான் சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் வந்து லோகத்தில் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நார்மலான ஒரு அறிவு. ஆனா ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் எப்படி நம்ம வந்து பின்னாடி சொல்ல போற, இப்போ நான் உங்களெல்லாம் பார்க்கணும் வச்சுக்கிட்டோம், இப்ப இந்த ஆத்மா இந்த ஞானத்துக்கு நீங்கெல்லாம் விஷயம் அறிவிக்கும், அர்த்தம் தான் ஆப்ஜெக்ட். இப்ப நான் ஒரு யூனிட்டா வச்சிருந்தா கூட இவர் இருக்கா ரவா இருக்கான்னு பார்த்துருக்க, சேர் இருக்குன்னு பார்த்துருக்கேன், இது நம்மளை பொறுத்த வரைக்கும் வழக்கா இருக்கு. ஆனா ஆத்ம ஞானத்தை அடைந்தவா அடைஞ்சவாளுக்கு தேகமே அவளுக்கு அப்படின்னா தெரியல, இது தேகம் எப்பயும் இது நான்ன்ற எண்ணம் வருதுல்ல அவளுக்கு. தேகத்தை பார்த்தா அவளுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, இது தேகம், இது பிரகிருதின்ற எண்ணமானது ஏற்படுறது. ஆனா நமக்கு ஏற்படுறது இது நான் தான் நமக்கு ஏற்படும். எப்பயாவது என் கையில விவகாரத்தை சொல்றன் போய நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க அடிச்சான்னா அவன் என் கையை அடிச்சா நம்ம சொல்றது இல்ல, என்ன அடிச்சுட்டான்னு சொல்லணும், எங்க அடிவு இருந்தாலும் என்ன சொல்றோம், என்ன அடிச்சுட்டான்னு சொல்லணும் நம்ம, இது நமக்கு. ஆனா ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு இதையும் ஒரு அர்த்தாந்தர பூதமா அவ பார்க்கிறா. ஏதத்து அவயவசா சங்காத ரூபேனச்ச இதமகம் வேத்மி இது யோ வேத்தி தம் வேத்திய பூதாத்து அஸ்மாத்து வேதித்திருத்துவேன அர்த்தாந்தர பூதம் கஷேத்ரஜ்ஞ இது தத்விதா. என்னன்னு கேட்டா இதுக்கு ஒரு விஷயம் சொல்ல முன்னாடி மூணு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை கொண்டுதான் எல்லா பிலாசபிக்கல் டிஃபரன்சஸே. என்னன்னா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மாவை காட்டிலும் வேற அச்சித்துன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த ஆத்மா அந்த அச்சித்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, மூணு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ஆத்மா, ஒன்று வந்து அச்சித்து, இன்னொன்று இந்த அச்சித்த ஆத்மா என்று தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஆத்மாவே ஞானஸ்வரூபம், அச்சித்துன்றது ஞானம் கிடையாது. இப்போ இந்த ஞானஸ்வரூபமாக ஆத்மா இருந்தால் கூட இந்த ஞானஸ்வரூபத்துக்கு இன்னொரு ஞானம் தேவைப்படுறது போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ என்ன கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப் இருக்கும் வச்சுக்கோ, அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும், எப்பவுமே ஆத்மாவுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. இந்த தசையில டீப் ஸ்லீப் நமக்கு வந்து என்ன தேவைன்னா ஞானம் ஏற்பட்டுட்டே இருக்கணும். ஆனா அப்படி ஞானம் ஏற்படுறது இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, நல்லா தூங்கிட்டு வச்சு பக்கத்துல எதிர்ந்தாலும் நம்ம தெரியறது இல்லை, அப்படி தெரிஞ்சிருந்ததுதான் நம்மளால தூங்கவே முடியாது. அப்ப ஒண்ணு தெரியறது, அப்ப தூக்கத்துல ஆத்மாவானது இருக்கு அதையும் ஒத்துண்டானோ இல்ல, சரி வேண்டாம் தூங்கச்சே ஆத்மா போயிடுறது, டிவி தூக்கம் கழிச்சு ஆத்மா வருதுன்னா ஒத்துக்க முடியாது. ஏன்னா தூங்கி இருந்தோடனே நேரம் பல் தேய்க்க போறோம் இல்ல பின்பக்கம் போறோம் வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னா தொடர்ந்து ஒரு வேலை நடந்துட்டே இருக்கு, இல்லாட்டி விட்ட கருத்தை தொடங்குறோம், ஒரு மத்தியானம் தூங்குறோம், ஏதோ புத்தகத்தை வாசிக்கிறாங்க தூங்கி போயிடும், மத்தியானம் எழுந்தோடனே மறுபடியும் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த விட்ட எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்பனா ஒரே ஆத்மா தான் கண்டினியூ வருது, தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கினா ஒரே ஆத்மா கண்டினியூ வருது. அப்ப அந்த தூங்கின்ற ஆத்மாக்கு எந்த நஷ்டமும் ஏற்படுறது இல்ல, தூங்கி எழுந்த உடனே இந்த கம்ப்யூட்டர்லாம் ஸ்லீப் மோட்ல போறது பாருங்க, அவன் அசைக்கிறவனே திருப்பி எல்லாத்தையும் கொடுக்கறது, அது மாதிரி வந்துருக்கு. அப்பனா ஆத்மான்றது வேறையா இருக்கு, ஆத்மான்றது வேறையாக்குன்னு சொல்லச்சு. அப்ப நடுவில் ஒரு இன்ட்ரீம் பீரியட்ல அந்த ஆத்மாக்கு அருகின்ற சக்தி போயிடுறது, அருகின்ற சக்தி எப்பயுமே இருக்குன்னு ஒத்துட்டோம்னா தூக்கம்ன்றது ஏற்படாது. அப்ப ஆத்மா தனியா இருக்கு, அறிதல்ன்ற சக்தி இருக்கு, அப்புறம் அறிந்து கொள்ளக்கூடிய வஸ்து இருக்கு. ஸோ நோயர் நாலெட்ஜ் நோன் மூணு திரிபுட்டின்னு பேர், நோயர் நாலெட்ஜ் நோன். இதை நல்லா மனசில் வாங்கிட்டா எந்த பிளாஸ்ல இருந்தால் புரிஞ்சுக்கலாம். சில பேர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அந்த எண்டில் இருக்கா, எந்த எண்டில்னு சொன்னால் நோன் சைட்லேருந்து ஆர்கியூ பண்ணுறேன், சார் வாக்கால் அவாலாம் சொல்கிறேன்னா இருக்கிறதுன்றது வஸ்து மாத்திரம்தான், ஆத்மான்ற ஸ்திரமாக கிடையாது. ஆத்மான்னு ஒண்ணு, இந்த நோன்ற வஸ்து இருக்கணும், அதை காரணம் வேற ஒண்ணு கிடையாது. சரி, அப்பதான் லோகத்துல அறிதல்ன்ற எண்ணம் இருக்கேன்னு சொன்னா அது அந்த நோன்னு சேர்ந்ததே இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால சரீரம்லாம் உண்டாருது, உண்டான உடனே அவைகளுக்கு ஞானமானது வெத்தலை பாக்கு சீவெல்லாம் போடிச்சு ரெட்டு கலர் வர மாதிரி ஏற்படுறது. அந்த சரீரம் போன உடனே அந்த ஞானமும் போயிடுறது. அவ சொல்றதுல பாயிண்ட் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம கம்ப்யூட்டர்லாம் நம்ம பண்றோம், கிரியேட் பண்றோம், மொபைல் போன்லாம் வச்சுட்டு இருக்கோம், அதுல எவ்வளவோ ஞானம் டேட்டாலாம் வச்சு போட வைக்கிறோம். ஆனா ஒன்ஸ் அது ஒரு ஃபெயிலியர் போயிடுதுன்னு சொன்னா அந்த அந்த நாலேஜ்ல அதோட அந்த டேட்டாலாம் அதுல போயிடுறது இல்லையா? அப்ப அந்த மாதிரி அவன் என்ன பண்றா, அதெல்லாம் லிமிட்டட் கிரியேஷன். மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை கொண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொருத்தி ஒரு விஷயத்த தயாரிக்கிறான், ரோபோட்டிக்கா பண்றான் வச்சுக்கலாம். ஆனா அதுல பேட்டரி போயிட்டு அது போயிட்டு இது போயிட்டு அது ஒர்க் ஆக போறது இல்லை. அப்ப அதனால இது எடுபடுறது இல்லை. நம்ம பாக்குறோம் சில மனுஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை, மனுஷனை பொறுத்த வரைக்கும் போயிட்டு இருக்கு, சம்ஸ்காரங்களுக்கு அதெல்லாம் இருக்கு. இன்னும் சில பேர் சொல்றா ஆத்மா ஒத்துக்கிறோம், ஆனா அந்த ஆத்மான்றது இந்த அறிதல் மாத்திரம்தான், இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் ஆத்மா. அதுவும் பை சான்ஸ் இட் ஹேப்பன்ஸ், எப்ப அறிஞ்சுக்கிறதுக்கு விஷயமே இல்லையோ அதுவும் போயிடும் அப்படிங்கிற. இன்னும் சில பேர் இருக்கா இந்த ஞாதா இந்த நோ இந்த நோயர் மட்டும்தான் இருக்கான், ஆனா அவனுக்கு நோயிங் எபிலிட்டியே கிடையாது. இந்த நோயிங் எபிலிட்டியும் பிரகிருத்தியோட தான் இருக்கு. இவன் சாங்கியா யோகம் இவெல்லாம் அவனா சொல்றா சரீரமானது இப்ப இது மாதிரி கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். கம்ப்யூட்டர் என்ன பண்றது, எல்லா டேட்டா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது. யாரு கொடுக்கறது, நம்ம கொடுக்கறது. நம்ம என்ன பண்றோம், பார்த்து சந்தோஷப்படுறோம் அவ்வளவுதான். இப்ப இந்த ப்ராசஸிங் எல்லாம் யாரு பண்ணா, கம்ப்யூட்டர் தானே பண்ணிட்டு, நாம பண்ணலையே. ஆனா யாருக்காக பண்ணிட்டு, நமக்காக பண்ணிட்டு. அப்ப சாங்கியோட வாதம் என்னன்னா இந்த கம்ப்யூட்டர் மாதிரி இந்த இந்த சரீரமே எல்லா ப்ராசஸிங்கும் பண்றது, சரீரமே தானா இயங்குறது, தானா அனைத்தையும் எதுக்கு பண்றதுன்னு கேட்டா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அது பிரசன் பண்ணே இருக்கும், சுகமோ துக்கமோ. ஆக மொத்தம் ஆத்மாவுக்கும் அந்த ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவைகள்லாம் சொல்றது. இப்ப அத்வைத்தின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம், சில பேராவது பிரகிருதி இருக்கு ஒத்துக்கிறான், ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கிறான், அப்படி ஒத்துக்கிறான். அத்வைதி என்ன பண்ணுறேன் கேட்டா வெறும் ஆத்மா மாத்திரம்தான் இருக்கு, இந்த ஞானமும் கிடையாது, அந்த ஞானத்துக்கு விஷயமும் கிடையாது, பிரகிருத்தியே கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது. பிரபஞ்சமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, ஞானத்துக்கு அவசியமே இல்லையே. நாலேஜ்ன்றது இப்ப தெரிஞ்சுக்கிற இதுவே இல்லையே ஒன்றும். இப்ப நான் இருக்கேன், தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷயம் இருந்தாதான் தெரிதல்ன்ற ஒரு வேலைக்கு வேலை இருக்கு. தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை வச்சுக்கோங்கோ, அப்ப தெரிதலே தேவையில்லையே, நான் மாட்டுக்கு ஆனா உட்காந்தே இருப்பேன் எப்பயும். புரிஞ்சுடல உங்களுக்கு? அந்த மாதிரி ஆத்மாவானது வெறும இருந்துருக்கு, ஆனா அது ஞான சுரூபம் ஒத்துக்கிறா, ஏன்னா வேதத்துல சொல்லிக்கணும் ஒத்துக்கிறா. ஞானஸ்வரூபமா இருந்தா கூட அந்த ஆத்மாக்கு தன்னை காட்டிலும் வேற விஷயங்களை தெரிஞ்சுக்க சக்தி கிடையாது. இல்லாட்டி இன்னொரு விதம் என்னன்னு கேட்டா வேற எதுவுமே இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப இதெல்லாம் தோன்றதையும் கேட்டா இதெல்லாம் அவ வந்து ஒரு மாயினால் தோன்றதுன்னு சொல்லி அவ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொண்டு போற. ஆக்சுவலா அத்வைதத்தை மேலட்டமா புரிஞ்சிடலாம், உள்ளுக்குற ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணணும் உட்காந்து. அப்ப பாஷ்யக்காரர் எப்படி நம்ம மதம் என்ன சொல்றதுன்னு கேட்டா பார்க்கப்படுற வஸ்துவும் உண்மை, பார்க்கிறவனும் உண்மை, பார்த்தலும் உண்மை, அவ்வளவுதான். பார்க்கப்படுற வஸ்துவும் உண்மை, பார்க்கிறவனும் உண்மை, பார்த்தல் ஒரு காரியம் இருக்கா இல்லையா அதுவும் உண்மை. எப்படி டிஃபரன்ஸ் பண்ணலாம் கேட்டா பார்க்கிறவனும் பார்த்தலும் பிரிக்க முடியாத ஒரு சம்பந்திகள். பார்க்கிறவன்றவன் ஜீவாத்மா அதாவது சொரூப ஞானம், பார்த்தல்ன்றது சுபாவ ஞானம் அல்லது தர்மபூத ஞானம், பார்க்கப்படுதுன்றது பிரபஞ்சம். ஆச்சா, அப்ப திரஷ்டானா பார்க்கிறவன், அவனும் உண்மை, பார்க்கப்படக்கூடிய வஸ்து உண்மை, பார்த்தலும் உண்மை. இதை வச்சுட்டுதான் இப்ப இதுதான் பேசிஸ் இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்ப இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இதுவும் ஆக்சுவலா பார்க்கப்பட வேண்டிய வஸ்துதான் அல்லது பார்க்கப்படக்கூடிய வஸ்துதான். இந்த சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து ஆத்மா இந்த சரீரத்தையும் பார்த்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஆனா நமக்கு என்ன ஆயிடுது கேட்டா கர்ம வாசனையினால அது ஃபுல்லா பரவி இருக்கிறதுனால ஏதோ ஒரு அஜ்ஞானத்தினால இந்த சரீரமே நான் நினைச்சிட்டு இருக்கேன் அந்த ஆத்மா. வேற அந்த ஞானம் மாத்திரம்தான் ஆத்மா, ஆனா நமக்கு தெரியல அது எப்பயும் ஃபுல்லா அந்த ஞானம் பெருவேடா இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம பெருவேடா இருக்கக்கூடிய வஸ்து நாமளே நினைச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் இந்த இதுவாக இந்த பந்தமானது ஏற்படுறது. அப்ப ஞானிகளுக்கு தெரியுது இந்த சரீரமானது நான் இல்லை, இந்த சரீரமும் என்னால் அனுபவிக்கப்படக்கூடிய ஒரு வஸ்து. எப்படி ஒரு இதர விஷயங்கள்லாம் இருக்கும், ஒரு பெட் இருக்குன்னு சொன்னா வச்சுக்கோ, போய் படுத்துக்கிறோம் ஜம்முன்னு ராத்திரி சௌக்கியமா படுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த பெட்ன்றது போக்கியமா இருக்கு நமக்கு ராத்திரி, அதே மாதிரி சரீரமும் நமக்கு போக்கியமா இருக்கக்கூடிய வஸ்து. இல்ல அந்த பெட்னால நமக்கு சரியா இல்லை பெட்டு, ராத்திரிலாம் தூங்க வேலை ஒரே என்ன படுக்கையாதுன்னு திட்டம் வச்சுக்கோ, அப்ப சரீரமும் அதே மாதிரிதான் துக்கத்துக்கு ஏத்துவா இருக்கு. அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய சுக துக்கங்களுக்கு ஏதோ சரீரமானது இருந்துட்டு இருக்கு, நாம சரீரம் இல்லை. இதுதான் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞன் ரெண்டா வச்சு சொல்ற. இதை யார் அறிந்தவா இருக்காளோ அவளுக்கு க்ஷேத்ரஜ்ஞன்னு பெயரானது ஏற்படுறது. அதான் போட்டுண்ட. இப்ப இந்த இது நான் சொன்ன விஷயத்த அடுத்த பேரால புரிஞ்சுக்க பாருங்க. இப்ப ரெண்டாவது பேரை திருப்பி படிக்கிறேன். ஏதது அவயவசக சங்காத ரூபேனச்சு இதம் அகம் வேத்மி இது யோ வேத்தி. இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இதுக்கு அவயவம் இருக்கு, இதுக்கு இது கை கால். சங்காத்தம்னா சங்காத்தம் கொலையும் இத்தனைன்னு, கொலையும் இத்தனைன்னு தேசிகளுடைய வரி இருக்கு, அந்த அசோசியேஷன் போயிடுறது. சரீரமானது நிறைய விஷயங்களுடைய சேர்க்கை. இதை அகம் வேத்மி இது யோ வேத்தி, இந்த சரீரத்தை எவனத்தன் அறிகிறானோ, தம் வேத்திய பூதாத்து அஸ்மாத்து வேதித்து வேதித்திருத்துவேன அர்த்தாந்தர பூதம் க்ஷேத்ரஜ்ஞா இது தத்விதா. அப்ப அறிபவனை காட்டிலும் இது வேறு அப்படி யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவாதான் க்ஷேத்ரஜ்ஞன் அர்த்து. அடுத்து கேட்கப்படாதோ எத்யபி எத்யபி தேக வெத்திரிக்த கடாத்யர்த்த அனுசந்தான வேலாயா. சரி, இப்ப எத்யபின்னு சொன்னா எப்படி தேகத்தை காட்டிலும் வேற வைக்கக்கூடிய கடம், கடம்னா பானை, பானையெல்லாம் பார்க்கணுமா இல்லையா. அப்ப பார்க்கச்சே தேவா அகம் மனுஷா அகம் கட்டாதிக்கம் ஜானாமி, நான் மனுஷன், நான் இந்த பானையை அறிகிறேன். நான் மனுஷன் எண்ணம் இருந்துருக்கு, நான் இந்த பானையை அறிகிறேன். எப்படின்னா பானையானது என்ன காட்டிலும் வேற, பானையானது பிசிக்கலாவே என்ன காட்டிலும் வேற இல்லையா. ஜானாமி இது தேக சாமானாதிகரண்ய ஞாசாரம் ஆத்மானம் அனுசந்தத்தே. இப்படி இந்த இந்த ஞானமானது அந்த ஆத்மா இடத்துல இருக்கு, யார் பார்க்கறாலும் அவளுக்கு அந்த ஞானமானது இருக்கு, நான் இந்த பானையை அறிவேன் அப்படின்னு நினைக்கிறான். ததாபி தேக அனுபவ வேலாயாம் தேகமபி கடாதிகம் இவ இதமகம் வேத்மி இது இது வேத்தியதையா வேதிதா அனுபவதி இது வேத்துகு ஆத்மனக வேதிதையா சரீரம் அப்படி கட்டாதிபதி அர்த்தாந்தர பூதம். அதே மாதிரி தேகத்தை அனுபவிக்கக்கூடிய வேலையிலும் தேகத்தில் இருக்கக்கூடிய வேலையிலும் இந்த தேகமும் இந்த பானையை மாதிரி இதுவும் என்னால் அறிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்ற எண்ணம் யாருக்கு ஏற்படுறதோ. பானையை மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா, நீ இந்த பானையா அப்படின்னு கேட்டா கணிசமா பானை இல்லைன்னு சொல்லுவோம். நீ இந்த பானையான்னு கேட்டா நிச்சயமா இல்லை தனியா இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிறோமே ஒழிய நம்ம அந்த பானைன்ற நம்ம ஏற்படுறது இல்லை. ஆனா சரீரத்தோட கேஸ் வேற, சரீரத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சிருந்தா கூட நான் தான் சரீரம்னு சொல்ற எண்ணம் நமக்கு இருக்கு, ஏன்னா அஜ்ஞானத்தினால. ஆனா ஞானிகளுக்கு எப்படி பானையை பார்த்து இது பானை, பானையை பார்க்கக்கூடிய நான் வேற, பானையை வேறன்ற எண்ணம் எப்படி அவளுக்கு ஏற்படுறதோ, அவளுக்கு சரீரத்தை பார்த்த சரீரத்தை எடுக்க செய்வே இந்த சரீரம் வேற, எப்படி நான் பானையை அறிகிறேனோ அதே மாதிரி சரீரத்தையும் அறிகிறேன், நான் இந்த சரீரம் இல்லைன்ற ஞானமானது ஏற்படுறது அப்படின்னு சொல்றது. அதான் வேத்தியதையா வேதிதா அனுபவதி அறிந்து கொள்ளப்படக்கூடிய வஸ்து. முதல்ல சொன்னோம் இல்லையா பார்ப்பவன் பார்க்கப்படுதல் சொன்னோமா இல்லையா, தெரிந்து கொள்ளப்படுதல் அந்த அந்த லிஸ்ட் சேர்த்துக்கலாம். சரீரத்தை இந்த கோஷ்டியில் சேர்க்கல, யார் அறிந்து கொள்கின்றானோ அவன் கோஷ்டில தேகம் வரல, அந்த அறிந்து கொள்பவனால் அறியப்படக்கூடிய வஸ்து கோஷ்டில தேகமான போயிடுறது. யாருக்குன்னு கேட்டா ஞானிகளுக்கு. ஆனா நமக்கு எப்படின்னு கேட்டா அறிந்து கொள்பவனுடைய கோஷ்டிலேயே தேகம் இருந்துடுறது, ஏன்னா அஜ்ஞானத்தினால. அதான் அது இது வேத்துகு ஆத்மனக வேத்தியதையா சரீரம் அப்படி கடாதிபத்து அர்த்தாந்தர பூதம். அர்த்தாந்தர பூதம்னா வேறு அர்த்தம், வேறு பொருள் அப்படின்னு நம்ம காட்டுல வேறு பொருள். ததா கடாதேகே ததா கடாதேகே இவ வேத்தியபூதாது சரீராதபி வேதிதா க்ஷேத்ரஜ்ஞா அர்த்தாந்தர பூதா. அதே மாதிரியே கடத்தை காட்டிலும் எப்படி மனுஷன் வேறையா இருக்கானோ, கடத்தை காட்டிலும் மனுஷன் வேறையா இருந்து கடத்தை தெரிஞ்சுக்கிறானோ, அதே மாதிரி தேகத்தை காட்டிலும் ஆத்மான்றது வேறையா இருந்துட்டு இந்த தேகத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தாத்பரியம் சொன்னார். இது மட்டும் முடிச்சிடலாம். சாமானாதிகரண்யன பிரதீதிஹீது வசுதா சரீரஸ்ய கோத்வாதிபத் ஆத்ம விசேஷணதைக சுபாவதையா தத் சித்தேகே உபபன்னா. ஏன் அப்படி தோன்றதுன்னு சொன்னா, பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு. இந்த சரீரமும் ஆத்மாவும் பிரிக்க முடியாம இருந்தது. எப்படி பசுவாக இருக்கும் தன்மைன்றது பசுவை காட்டிலும் பிரிக்க முடியாம இருக்கு. பசுவாக இருக்கும் தன்மை பசுவை விட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோ, பசு இருக்காது. சாஸ்திராதிபத்தில் நிறைய இருக்கிறது லட்சணம் சொல்ற. அப்ப பசுவாக இருக்கக்கூடிய தன்மையும் ஒரு பசு மாட்டையும் பிரிக்க முடியாது. அது மாதிரி இந்த தேகமும் ஆத்மாவும் எப்படி சேர்ந்துதான் இருக்கு, அதை ஒத்துக்கிறோம் இல்லையா? அதனால தான் என்னமான ஏற்படுறது. இப்ப பானைக்கு நமக்கு அந்த என்ன ஏற்படலையே, ஏன்னா பிசிக்கலாம இப்ப தெரியறது பானை வேற நம்ம வேறன்னு. ஏன்னா பிசிக்கல் செப்பரேஷனே இருக்கு. ஆனா ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் டீப் சீப்ல கூட அந்த பிசிக்கல் செப்பரேஷன் ஏற்படுறது இல்லை. அதனால நமக்கு எப்பயுமே என்ன ஆயிடுது, தேகமே ஆத்மான்ற எண்ணமானது ஏற்பட்டது. தத்ர வேதிகு அசாதாரண ஆகாரஸ்ய சக்ஷராதிகரண அபிஷயத்வாத் யோக சம்ஸ்கிருத மனோ விஷயத்வாச்ச பிரகிருதி சன்னிதானாதி ஏவ மூடாக பிரகிருதி ஆகாரமே வேதிதாரம் பிஷந்தி. என்ன அர்த்தம் கேட்டா, அன்பார்ச்சுனேட்லி இந்த அறிபவனுக்கு இந்த தேகத்தை வந்து கண்களால் பார்க்க முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்களை வச்சுட்டு இந்த தேகம் வேற நான் வேணும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த இந்திரியங்கள் எல்லாமே தேகத்துல தான் இருக்கு, ஆத்மாக்கு இல்லை. முன்னாடி சொன்னாலே ஒரு சின்ன அடிஷன், இந்த தர்மபூத ஞானமானது தேகத்தை எதிர்பார்க்கிறது. இந்த பத்த தசையில தர்மபூத ஞானமானது தேகத்தை எதிர்பார்க்கிறது. தூங்குச்சு என்ன அர்த்தம்னா, தேகம் கோஆபரேட் பண்ணல தர்மபூத ஞானம் வெளில வரத்துக்கு. ஒரே இதுல இருக்கு ரெண்டுமே, ஆத்மாவும் சரீரமும் ஒன்று ஒன்றா இருக்கா இல்லையா? ஆத்மா தேகத்தை சொன்னால் ஆத்மாவுக்கு போகிறதா இல்லையா? அதுதான் நல்ல சாமானிய கண்டம் பேர். ரெண்டு அர்த்தம் உண்டதுக்கு வேதாந்த சங்கரம் வரைச்சு ரெண்டு இடத்துல என்ன பிடிச்சிங்கன்னு கேட்டால், ரெண்டும் ஒன்றா இருக்குன்னு அர்த்தம், ஒரே அதிகாரத்திலிருக்கு அர்த்தமாக இருந்தது. ஆனால் தர்மபூத ஞானமானது சரீரத்தை எதிர்பார்த்துருந்துருக்கு. சரீரம் கோஆபரேட் பண்ணல வச்சுக்கோங்கோ, ஞானம் பிரசரிக்காது. இப்போ நம்மளால் வந்து சில பேருக்கு பேச முடியாமல் போதுன்னு சொன்னால், பேசுறதுக்கு மனசு துணிச்சா கூட பேச முடியாது, அந்த ஞானம் வெளிப்படாது. ஏன்னா அந்த வாக்கிந்திரியம் வேலை செய்யலை. அப்போ அந்த ஞானம் வெளிப்படுறதுக்கு அந்த வாக்கிந்திரியமானது தேவையாக இருக்கு. அது மாதிரி தர்மபூத ஞானமானது வெளிப்படுறதுக்கு தேகமானது அவசியம். ஆனால் அந்த ப்ராசஸ் என்ன அர்த்தம்னு கேட்டால், தேகமே ஆத்மான தமையானது உண்டாடு, அதான் இல்லை தாத்பரியம். அதனால பிரகிருதி சன்னிதானாத் ஏவ மூடாக பிரகிருத்தியாகாரம் ஏவ வேதிதாரம் பஷந்தி. மூடர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டா, நம்மள மாதிரி இருக்கவா இந்த பிரகிருத்தியுடைய ஆகாரமா இருக்கக்கூடிய சரீரத்தையே அறிபவன் நினைக்கிறார். ஆனா சரீரமானது அறியாது, சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாதான் அறிகின்றது, அது சரீரத்தை கொண்டு அறிகின்றது. அந்த சரீரமானது ஆத்மாக்கு தேவையா இருக்கு. எதுக்கு தேவையா இருக்குன்னா, அந்த ஞானம் ஏற்படுறதுக்கு பத்த திசையில தேவையா இருக்கு. இதே முத்த திசையில போயிட்டா இந்த சரீரத்தோட அவசியமே கிடையாது. சரீரம் இல்லாமையே சூரியனுடைய பிரபை மாறி ஆத்மாவோட ஞானம் எல்லா இடத்துக்கும் போகும். ஆனா இந்த திசையில நமக்கு சரீரமானது தேவையா இருக்கு. ஆனா அந்த ப்ராசஸ்ல நம்ம சரீரத்தையே நம்ம நாம நினைச்சிருந்தோம், ஒரு எக்ஸ்டெண்டட் செல்ஃப் நினைச்சிட்டு இருக்கோம், வேற அது கிடையாதுன்னு சொல்றோம். ததாச்ச பக்ஷதி உத்கிராமந்தம் சிதம்பாபி குஞ்சானம் வா குணாங்கிதம் இமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்ஷகான சொல்ல போற. இந்த ஞானிகள் தெரிஞ்சுக்கிறாரு, இந்த ஆத்மா வேற சரீரம் வேற ஞானிகள் தெரிஞ்சுக்கிறார். ஆனா மூடாக ந அனுபஷ்யந்தி, யார் தெரிஞ்சுக்கிறான்னு கேட்டா, ஞான சக்ஷுஷா பஷ்யந்தி, ஞான கண்களை கொண்டு ஞானிகள் அறிகின்றனர். ஆனா மூடர்கள் அதை அறிவதில்லை. எப்ப இருந்தாலும் அவளுக்கு தெளிவா என்ன இருக்கு, நான் வேற சரீரம் வேறேன்னு. ஆனா ஞானிகள் இல்லாதவருக்கு அது தெரியறதில்லைன்னு இங்க முடிக்கிற ரெண்டாவது ஸ்லோகத்துல தான் பெரிய வேகானம் பண்ற பாஷகர் மத ஸ்தாபனம் பண்ற அத்வைதமானது எப்படி சித்திக்காதுன்றதையும் சொல்றார். அது அடுத்த கிளாஸ் நம்ம மூன்றாவது இதுல. பட் இதை ஞாபகம் வச்சுக்கோ, விசித்தாத்வைதத்துல ஆத்மா இருக்கு, அனாத்ம வஸ்து இருக்கு. அனாத்ம வஸ்துனா பிரகிருதி, ஆத்மான்னு ஒன்று இருக்கு, பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கு. ஆத்மான்னு சொல்லுக்கு பிரத்யேக ஆத்மான்னு பெயர், அது தன்னைத்தானே அறியும். இந்த ஆத்மா பிரகிருத்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்மபூத ஞானம் ஒன்று தேவை. ஆக மொத்தம் ஆத்மா தர்மபூத ஞானம் ரெண்டும் இன்செபரபிள் பேர், பிரிக்க முடியாது, எப்பயுமே எப்பயும் சேர்ந்தே இருக்கும். ரெண்டு ஞானம் அது, ஸ்வரூப ஞானம் சுபாவ ஞானம் பெயர், ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆத்மா, ஸ்வரூபம் சுபாவம். இதை காட்டில் வேறாக்குறது பிரகிருதி. ஆனால் பத்த தசையில் ஜீவாத்மாவுக்கு பிரகிருத்தினுடைய ஒத்தாசை தேவை மிச்ச விஷயங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு, தன்னையே அறிஞ்சிக்கிறதுக்கே தேவை ஆக்சுவலாக. ஏன்னா தியானம்லாம் சரித விசிந்தனை பண்ண முடியும், ஆனால் முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவாத்மாவுக்கு சரீரத்தோட அபேட்சை தேவையில்லை. சரீரம் இல்லாமையே ஜீவாத்மாவுக்கு அனைத்தும் தெரிஞ்சக்கூடிய சாமர்த்தியமானது ஏற்படுது கர்மாலாம் போகிறதுனால. இப்படிப்பட்ட அந்த கோட்டியில் ஈஸ்வரன் விலட்சணமாக இருக்கும். அப்போ ஈஸ்வரன் வேற இதில், ஈஸ்வரனுக்கும் ஸ்வரூப ஞானம் உண்டு, சுபாவ ஞானம் உண்டு, தர்மபுத்த ஞானமும் உண்டு. இந்த மூணுமே உண்மை, எதையும் நம்ம விடலை. கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.